கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உத்தம நபி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான நெருக்கத்தையும் அன்பையும் பெற்ற உத்தம சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரிலே நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூன்று மகள்களுடைய வரலாற்றை பார்த்தோம். அன்னை ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னை உம்மு குல்சூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற மூன்று உத்தம பெண்மணிகளுடைய வரலாற்றை பார்த்தோம். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்து வரை உயிரோடு இருந்த மகளுமான அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக்க அன்புக்கும் முஹப்பத்திற்கும் பாத்திரமானவர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்ற பிள்ளைகள் மீது அவர்களுக்கு பாசம் இல்லையா? கடைசி மகளான ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது மட்டும்தான் பாசமா என்றால் அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மகள்கள் மீதும் பாசம் வைத்திருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருந்தவரை உயிரோடு இருந்த ஒரே மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும்தான். அப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆறு பிள்ளைகளில் ஐந்து பேர், அதாவது இரண்டு ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் என்ற ஐந்து பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஐந்து பேரும் மூத்தாயிடுறாங்க. ஆறு பிள்ளைகளில் ஐந்து பிள்ளை மூத்தாகி ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ஹயாத்தாக இருந்தா அப்ப அவங்க மேலே பாசம் அன்பு ஏற்படுறது அதிகமாகிறது இயற்கை. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மேல அளப்பரிய முஹப்பத்தும் அன்பும் வைத்திருந்தார்கள். இந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த முதல் வருடம் தான் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிறக்கிறாங்க. பிறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடைசி மகளாக, அன்புக்குரிய மகளாக நல்லபடியா வளர்ந்து வர்றாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஆரம்ப காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பல நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காஃபிர்கள் மூலமாக, எதிரிகள் மூலமாக தொல்லைகள் வரும் பொழுது அதற்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லா விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துழைப்பா இருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வினுடைய வளாகத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழும் பொழுது மக்கத்து குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை இடையூறு செய்வதற்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க சஜ்தால இருக்கும் பொழுது, அந்த சஜிதாவில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய முதுகின் மீது என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய சாணம் நிரம்பிய ஒரு குடலை கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க. சாணம் நிரம்பிய குடல் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த குடலை கொண்டு ரசூலுல்லாஹி முதுகு மேல வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கிறாங்க, சஜிதாலிருந்து அவங்களால தலையை தூக்க முடியல, சஜிதாலும் தலையை தூக்க முடியல, அவ்வளவு பெரிய ஒட்டக குடலை கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நீ ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு மக்கத்து காஃபியர் பெண்மணியில் ஒரு பெண்மணி தான் அன்னை ஃபாத்திமா சொல்றாங்க, உன்னுடைய தகப்பனார் இந்த மாதிரி செஞ்சுட்டு கேள்விப்பட்ட உடனே சொன்ன உடனே அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வேகமா ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகின் மீது வைத்திருந்த அந்த ஒட்டக குடலத்துக்கு ஓரமத்துக்கு போட்டுட்டு என்ன பண்றாங்க, அந்த மக்களை சபிக்கிறாங்க. நாசமா போனவங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி வேதனை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பக்கத்து குறைஷிகளை சபிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் மீது அன்பும் பாசம் வைத்திருந்தது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுல் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துச்சோ எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனையும் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா உதய ஒத்தாசியா இருந்தாங்க. இவர்கள் இப்படியே வளர்ந்து தங்களுடைய பருவ வயதை அடைந்த பொழுது, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய பருவ வயதை அடைந்த பொழுது அவங்களுடைய 18வது வயசுல ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை பெண் கேட்கிறார்கள். யாருக்காக, யாருக்காக, தனக்காக. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலாவோ தனக்காக ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலாவை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. பெண் கேட்டா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, சரி அல்லாஹ் நாடுனா நடக்கும் அப்படின்னு விட்டுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெரிய இதா எடுத்துக்கல, அல்லாஹ் நாடுனா அல்லாஹ் நாட்டப்படி உங்களுக்கு ஃபாத்திமாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்தா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கவனம் தந்துடுறாங்க. கொஞ்ச நாள் போகுது, பெருமானார் சல்லல்லாஹு எந்த பதிலும் சொல்ல உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அவங்க பெண் கேட்கறாங்க தனக்காக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்காக பெண் கேட்கறாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையா பதில் சொல்லாம அல்லாஹ் நாடுனா நடக்கும் அப்படின்னு சொல்லி கவனம் தர்றாங்க. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகவே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்கறாங்க, ஃபாத்திமாவை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், ஃபாத்திமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப ஆசையா இருந்ததுனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கறாங்க, என்னமா அலி வந்து இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க, அவளை வந்து கல்யாணம் முடிக்க உனக்கு விருப்பம் தானா அப்படின்னு கேட்ட உடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு வெட்கத்தினால தலையை குனிஞ்சு அமைதியா இருக்கிறாங்க. இதை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது முழுமையான சம்மதம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்காண்டி ஏற்பாடு பண்றாங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆரம்பிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அலியே உங்கள்கிட்ட மகருக்காக என்ன இருக்குது, மகத்தொகை கொடுக்கணுமே கல்யாணத்துக்கு, மகர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமா இந்தி யா ரசூலுல்லாஹ் ஷைன், அல்லாஹ்வுடைய தூதரே என்ற ஒண்ணுமே கிடையாது, என்ற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மாகான ஹிதுமியா, அந்த ஹிதுமியா தேசத்தினுடைய ஹிதுமியா பகுதியை சார்ந்த அந்த போர் கவசம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கேடயம், ஹிதுமியா நாட்டினுடைய போர் கேடயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஹிதுமியா நாட்டினுடைய போர் கேடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹதரத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பத்ர் போர்ல அன்பளிப்பாக கிடைத்த பொருள் அது. பத்ர் போர்ல கனிமத்து பொருள் அவங்களுடைய பங்குல கிடைச்சது. போர்ல கலந்து எல்லாத்துக்கும் கனிமத்து பொருள் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பத்ர் போர்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்ச பங்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹிதுமியா என்று சொல்லக்கூடிய அந்த போர் கேடயம் நாட்டினுடைய அந்த கேடயத்தை கொண்டு வர சொல்லி அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து இதை யார்கிட்டயா வித்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. வித்துட்டு வந்தா அதை யாரும் வாங்கல, அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வசீமான் வந்துறாங்க. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கேடயத்தை 480 திருகத்திற்கு விலையா வாங்கிக்கிறாங்க. 480 திருகம் விலையா கொடுத்து அந்த கேடயத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த 480 திருகத்தை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அந்த 480 திருகத்தையும் கொடுத்து இதையே உன்னுடைய மனைவிக்கு மகாராணி கொடு, மகாரா இதையே கொடு அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஆன உடனே பேச்சின ஆரம்பிச்ச உடனே முதல் ஆரம்பமே முதல் ஏற்பாடு எதுக்காண்டிதான் ஏற்பாடு பண்றாங்க, மகர் கொடுக்கிறதுக்கான ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணாங்க. மகர்ங்கிறது இஸ்லாத்தினுடைய திருமணத்தினுடைய அவ்வளவு அடிப்படை. அப்ப அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு சஹாபிட்ட கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த போர் கவசத்தையாவது போர் கேடயத்தையாவது வித்துட்டு வர சொல்லி அதை வித்து 480 திருகத்தை மகராக கொடுத்து வைத்தார்கள். அப்ப 480 திருகங்கிறது இன்னைக்கு எவ்வளவு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாயை தாண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 480 திருகங்கிறது இன்றைய காலத்தினுடைய 10,000 ரூபாயை தாண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம சில ஊர்களை பாத்தீங்கன்னா மகரே ஃபாத்திமா, அதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த மகரு அப்படின்னு சொல்லி எவ்வளவுன்னு சொன்னா 501 சில ஊர்கள்ல. அது என்னன்னு சொன்னா அவன் தஃத்தர்ல எழுதும் போது 501 எழுதுவாங்க. என்னடா மகரே ஃபாத்திமாவா, யாரை ஏமாத்ததுக்குள்ள இது மகரே ஃபாத்திமான்னு வச்சா கூட அதுவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. உன்ட்ட என்னப்பா இருக்குன்னு கேட்டா என்ன ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க, யாரா சொல்லலாம் என்ற ஒண்ணுமே கிடையாது இருந்துங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கனிமத்து பொருள்ல வந்த அந்த கேடயத்தை கொண்டு போய் விக்க வச்சு அதுல 480 திருகம் வருது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ரேட்டு போய் 10,000 ரூபாவது திருகம் சொன்னா இன்னைக்கு ஒரு திருகம் இல்ல, இன்னைக்கு துபாயில ஒரு திருகம் இருக்குது, அந்த திருகம் இல்ல, இது ரசூலுல்லாஹி காலத்துல இருந்து திருகம். இன்னைக்கு துபாயில உள்ள திருகம் படி பாத்தீங்கன்னா 480 திருகங்கிறது கிட்டத்தட்ட 5,000-5,500 ரூபா வரும், அந்த திருகம் இல்ல, ரசூலுல்லாஹி காலத்துல இருந்த வெள்ளி நாணயம். அப்ப அந்த அடிப்படையில அந்த மாதிரி ஒரு மகர பெருமானார் சலால் நிர்ணயிச்சிருக்கும் பொழுது இன்னைக்கு 401, 501, 301 சொல்லி ஒரு மகரை வச்சு அதுக்கு பேர் என்ன, மகரே ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு மகர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பெண்களை ஏமாத்துறதுக்காண்டி உள்ளது. ஹயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண உடனே அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்தின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு ஏதாவது ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொன்னா ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா வளர்ந்ததெல்லாம் யார் வீட்டுல தான் ரசூலுல்லாஹ் வீட்டுல தான் ஃபாத்திமாவும் அலியும் ஒரே வீட்டுல தான் வளர்றாங்க ஆனா கல்யாணம் நடக்கும் பொழுது அலி சார்பா எத்தனை பேர் வராங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா சார்பா எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொன்னா ஏழு அன்சாரிகள் ஏழு முஹாஜிர்கள் முஹாஜிர் அன்சார் தெரியுதானே மக்கால இருந்து ஹிஜ்ரி செஞ்சு வந்தவங்க முஹாஜிர்கள் மதினாவிலே இருந்தவங்க அன்சாரிகள் ஏழு முஹாஜிர்கள் ஏழு அன்சாரிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா சார்பா பொண்ணு கேட்கறதுக்காண்டி வர்றாங்க வந்து திருமணத்தை முடிச்சுட்டு போறாங்க அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தான முறைப்படி திருமணம் முடிக்கிறதா இருந்தா மாப்பிள்ளை வீட்டார் சார்பா பெண் வீட்டுக்கு எத்தனை பேர் தாங்க வரணும் 14 பேர் தான் வரணும் அலி ரலியல்லாஹு சார்பா இருந்தது ஏழு ஆம்பு ஏழு முஹாஜிர் ஏழு அன்சாரி இன்னைக்கு முஹாஜிர் அன்சாரெல்லாம் பிரிக்க முடியாதா என்ன பண்ணலாம் ஏழு ஆம்பல ஏழு பெண்கள்னு வச்சுக்கலாம் வச்சு எத்தனை பேர் தான் வரணும் 14 பேர் தான் வரணும் யார் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா சார் இந்த காலத்துல எப்படிலாம் கல்யாணம் நடக்குமா என்ன இது 14 பேர் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போண்டா இப்ப மத்தவங்க கோச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கலாம் உண்மையிலேயே சுண்ணத்தான திருமணங்கிறது இதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா சார்பா 14 பேர் வர்றாங்க வந்து அதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவ கல்யாணம் முடிச்சு கூட்டு போறாங்க அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல தான் இருக்கிறாங்க அப்ப அலி ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க இனிமே நம்ம மாமனார் வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல இனிமே மாமனார் வீட்டுல இருக்கிறது இவ்வளவு நாள ரசூலுல்லாஹி வீட்டுல வளர்ந்துட்டோம் இனிமே மாமனார் வீட்டுல இருக்கிறது நல்லது இல்லைன்னா சின்ன வீடு அவங்களுக்கு ஒரு தனிமை கிடைக்காது பிரைவசி கிடைக்காது கணவன் மனைவி ஒரு அன்பா முகத்தா ரெண்டு வாசம் பேசினா பேச முடியாது பொதுவாக கூட்டு குடும்பத்தில் உள்ள சிக்கல் இதெல்லாம் அப்ப அழிவு எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க நம்ம வீட்டுல நம்ம இன்னைக்கு பங்களாக்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஏட்டு ஏழு எட்டு பெட்ரூமும் நாலு ஹாலும் ரெண்டு லெட்ரின் அந்த மாதிரி இருந்தா உனக்கு ஒரு பெட்ரூம் உனக்கு ஒரு பெட்ரூம் உனக்கு ஒரு பெட்ரூம் அங்க எல்லாமே பெட்ரூமா தான் ஹாலும் அதான் கிச்சனா தான் இஸ்லாமிய ஆட்சியை பத்தி ஆலோசனை நடக்கக்கூடிய தர்பாரும் அதான் அப்படித்தானே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வீட்டுல எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு அனை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வரலாறு வரும் இன்ஷா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அறையில வந்து தங்குவாங்க அதாவது எங்க வீட்டுல தங்குவாங்க தங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இரவுல எழுந்திருச்சு தொழுவுறதுக்காண்டி தஹஜ்ஜுத்துக்காண்டி தக்பீர் கட்டிடுவாங்க நான் பக்கத்துல படுத்திருப்பேன் ஆனால் நான் எப்படி படுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிருப்பாங்க அவங்க சஜிதா செய்யற இடத்துல குறுக்கதான் கால் நீட்டி கிடப்பேன் குறுக்கதான் என்ன பண்ணுவேன் கால் நீட்டி கிடப்பேன் அப்ப ரசூலுல்லாஹ் ஏன்னா அங்க படுக்கிறதுக்கு வேற இடம் இல்ல ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருப்பாங்க நான் ஒரு ஓரமா படுத்தா படுக்க முடியாது அவ்வளவுதான் இடம் ஒரு தொழுற ஒரு ஆள் தொழுற அளவுக்கு தான் இடம் இருக்கும் ஒரு ஆள் படுக்கிற அளவு தான் இடம் இருக்கும் அப்ப எனக்கு வேற இடம் இல்லாதனால நான் ரசூலுல்லாஹி சஜ்தா செய்யற இடத்துல காலை நீட்டி நடப்பேன் பொதுவா பெருமானா சில நின்று என்ன பண்ணுவாங்க ரொம்ப நேரம் ஓதுவாங்க இல்லையா ரொம்ப நேரம் ரெண்டு ஜூஸ் மூணு ஜூஸ் ஓதுவாங்க கால்கள் வீங்குற அளவுக்கு பண்ணுவாங்க அதனால ஆயிஷா ரதி எல்லாத்தையும் நல்ல குரல தூங்குவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்ய போகும்போது என்ன பண்ணுவாங்க அன்னை ஆயிஷாவுடைய காலில் இப்படி குத்துவாங்க சஜா படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிஷா கால நடந்து தங்களை விரலால குத்துவாங்க குத்துறவன ஆயிஷா உசார வச்சு கால் நீட்டிப்பாங்க காலை சுருக்கிப்பாங்க அந்த இடத்துல நபிசலாம் சஜிதா பண்ணுவாங்க அப்புறம் சஜிதா முடிச்சு நபிசலால மறுபடியும் எழுந்துச்சு உடனே மறுபடியும் தூக்கத்துல ஆயிஷா கால் நீட்டிடுவாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்படித்தான் எங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வரும்பொழுது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப வீடு எவ்வளவு பெரிய பெட்ரூம் எவ்வளவு விசாலமா இருந்திருக்கு பாத்துங்க நபிசுல்லாஹி பெட்ரூம் எவ்வளவு விசாலமா இருந்திருக்கு பாத்துங்க அவ இவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அதற்கு அலி ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க இப்ப கல்யாணம் ஆன பிறகு நம்ம மனைவியை கூட்டிக்கிட்டு தனியா போயிடலாம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு தனியா சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய திறமையோ இல்ல பெரிய சம்பாதிக்கிறது தனியா பணம் சேமிச்சோ வச்சிருக்கல அவங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணிச்சு தங்கள் வாழ்க்கையை போல அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய நிலைமை சொல்றாங்க யார ரசூலுல்லாஹ் அவங்க வந்து தனியா போகலாம் ஆசைப்படுறாங்க அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களா நீங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிசா இப்னு நுஹமான் ரலியல்லாஹு தஆலாங்கற ஒரு அன்சாரி சஹாபி ஹாரிசா இப்னு நுஹமான் ரலியல்லாஹு தஆலாவோ அன்சாரி சஹாபி அந்த அன்சாரி சஹாபிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் வீடு யார் தான் கொடுத்திருக்காங்க அந்த ஹாரிசா இப்னு நுஹமான் ரலியல்லாஹு தஆலா கொடுத்திருக்காங்க மஸ்ஜித் நபவியை சுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு மனைவிக்கு ஒவ்வொரு வீடு தனித்தனியா கொடுத்திருக்காங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படிமா அவர்கிட்ட போய் கேட்கறது அவர் தான் இருக்கிறதே மதினால கொஞ்சம் நாள் நிறைய வீடுகள் வச்சிருக்கிறவர் அவர் ஏற்கனவே மனைவிமாரெல்லாம் வீடு கொடுத்திருக்காரு நான் எப்படிமா கேட்கறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய கூச்சத்தை வெளிப்படுத்துறாங்க ஆனா இதை கேள்விப்பட்டோன்னு ஹாரிசா இப்னு நுஹமான் ரலியல்லாஹு தஆலா நேர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து யார ரசூலுல்லாஹ் நீங்க எத்தனை வீடு வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கீங்க நீங்க இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கூச்சம் அச்சப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அவரே என்ன பண்றாரு ஒரு நல்ல வீடை ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு அதர் அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவோ தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக அந்த வீட்டுக்கு போகும்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சீர் கொடுத்து அனுப்புறாங்க யார் வீட்டு சீருங்க மகள் மணமகள் வீட்டு அத்தா வீட்டு அம்மா வீட்டு சீரா ரசூலுல்லாஹி தன்னுடைய ஃபாத்திமா மகள் ஃபாத்திமாவை கொடுத்து அனுப்புறாங்க என்ன தெரியுமா ஒரு தோல் தலையனை தோல் நாளான தலையணை. தலையணைக்குள்ள என்ன இருக்கும், என்னங்க இருக்கும், என்ன சந்தேகமா இருக்குதா? நம்ம ஊர்ல தலையணைக்குள்ள என்னங்க இருக்கும், பஞ்சு இருக்கும், ஸ்பாஞ்சோ இல்ல ரெக்கரானோ அல்லது இளவம் பஞ்சோ பருத்தி பஞ்சோ ஏதோ எது நமக்கு ரொம்ப சுகமா இருக்கும் அந்த பஞ்சு இருக்கும். ஆனால் அந்த தோல் தலையில உள்ள பேரிச்சம்பள கொட்டையை ரப்பி அதை தலையணையா செஞ்சு கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரிச்சம்பள கொட்டைய பேரிச்சம்பளம் கெட்டையை ஒரு தோல் பையில போட்டு அதை தலையணை மாதிரி செஞ்சு அதுக்கு மேல தோலை போட்டு கவர் பண்ணி அதான் தோல் தலையணை. அதாவது பாலாங்கலுக்கு மேல தலை வச்ச மாதிரி இருக்கும். தலை வச்சா எப்படி இருக்குங்க, பேரிச்சம்பளம் கொட்டையை போட்டு தலையணை செஞ்சு எப்படி இருக்கும் வேணாச்சு செஞ்சு பாருங்க. பேரிச்சம்பளம் கொட்டையெல்லாம் எடுத்து ஒரு பையில போட்டு தலை வச்சு பாருங்க எப்படி தெரியும், பாறாங்கல் மேல தலை வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் மாப்பிள்ள பெண் வீட்டார் சார்பா ரசூலுல்லாஹ் கொடுக்கூடிய சீரு. அதுக்கப்புறம் ஒரு பாய், ஒரு கிழிஞ்சு போன பாய், ஒரு தலையணை, தோல் தலையணை. அந்த தோல் தலைகள் என்னச்சு, பேரிச்சம்பளம் கொட்டை. அதுக்கப்புறம் ரெண்டு மண் பானை, நபி ஸல்லல்லாஹு கொடுத்தது ரெண்டு மண் பானை, ரெண்டு கிரைண்டர். என்னங்க கிரைண்டர்னா, கிரைண்டர் இருக்காருங்க, திருகை, மாவரைக்கிற திருகை. எதுக்கானு சொன்னா வீட்டுக்கு கோதுமை மாவு ரொட்டி இடிச்சு சொன்னா மாவரைக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மாவு அரைச்சு கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பாங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மாவு அரைச்சு, இன்னைக்கு பாக்கிறோம்ல ஏழைகள் சில பேர் கிரைண்டரை வச்சு அதை வச்சு மாவு அரைச்சு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை ஓட்டுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த திருகையில என்ன பண்ணுவாங்க, மாவு அரைச்சு கொடுத்து அதை வச்சு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாங்க. அதனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரெண்டு திருகையும் ரெண்டு மண்பானையும் வாழ்க்கைக்கு தேவையான சீராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பி நேரம் அதர்த்த அலி ரதி அல்லாஹ் ஃபாத்திமா வீட்டுக்கு குடியேறின உடனே நபி ஸல்லல்லாஹு போறாங்க. போய் வெளியே நின்று சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ள போறாங்க. உள்ள போய் அலி ரதி அல்லாஹ் கூப்பிட்டு அப்ப அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. யாரு, கல்யாணம் அன்னைக்கு சாயந்தரம் ஆயிஷா ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்களும் அலி ரதி அல்லாஹ் வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அப்ப பெருமான அலி ரதி அல்லாஹ் கூப்பிட்டு கொஞ்சம் ஃபாத்திமா சொல்றாங்க, ஒரு பாத்திரத்துல குளிர்ந்த தண்ணி கொண்டா அப்படின்னு சொல்லி குளிர்ந்த தண்ணி கொண்டு வந்த உடனே அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு அலி ரதி அல்லாஹுடைய முகத்திலையும் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹுடைய முகத்திலையும் ஓதி தண்ணி தெளிக்கிறாங்க. தெளிச்சு ஃபாத்திமாட சொல்றாங்க, ஃபாத்திமாவே நம்முடைய குடும்பத்திலேயே ஒரு சிறந்த மனிதரை உனக்கு கணவராக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறேன், ஆகவே இவரோட நல்லபடியா நீ வாழ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. ஹயர் அதற்கு பிறகு அலி ரதி அல்லாஹுத்தலான் ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தின் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தலான் அதிகமா வந்து இந்த மாவு அரைக்கிறதுனாலையும் அதிகமா தூரத்துக்கு போய் தண்ணி எடுத்து வர்றதுனாலையும் கடுமையான கஷ்டப்படுறாங்க. அப்ப அலி ரதி அல்லாஹுத்தலான் சொல்றாங்க ஃபாத்திமாட்ட, ஃபாத்திமாவே யமன் தேசத்துல நிறைய அடிமைகள் வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுக்கு அன்பளிப்பா வந்திருக்கிறாங்க, அதனால நீ வேணா ரசூலுல்லாஹிட்ட போய் ஒரு அடிமையை நமக்கு வந்து அன்பளிப்பா கேட்டு பாரு. ஒரு அடிமை ரசூலுக்கு நிறைய அடிமைகள் அன்பளிப்பா வந்திருக்காங்க, யார் யாருக்கும் நபி ஸல்லல்லாஹு தர்மம் பண்றாங்க, அதனால நீ போய் கேட்டவன தராம இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு அடிமையை கேட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா அலி ரதி அல்லாஹு அன்ஹாவோ ஃபாத்திமாட்ட சொல்லி அனுப்புறாங்க. எதுக்காக வேண்டி, அவங்க வீட்டு வேலைக்கு ஃபாத்திமா ரதி கஷ்டப்படுறத பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியாதனால கேட்டு அனுப்புறாங்க. அதாவது அவங்க நெஞ்சு வலி வந்துருது, ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாவுக்கு அதிகமா திருகு அரைக்கிறதுனால நெஞ்சு வலி வருது, தண்ணி தூக்கம் வந்துருக்குது, இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்க முடியாதனால நீ உங்க அத்தாட்ட போய் கொஞ்சம் கேட்டு பாருமா அப்படின்னு அனுப்புறாங்க. இதை வச்சு யாருக்கு மனைவி வரச்சனை கேட்டு வீட்டுக்கு அனுப்பி விடலாம், அத்தாவோட துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, 7 வருஷம் ஜெயிலு. சரி, ஃபாத்திமா ரதி அல்லாஹு அதை சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஹயர் அப்ப நபிசுல்லா எழுத்துறவே ஃபாத்திமா ரதி அல்லாஹு சொல்றாங்க, இந்த சொல்லான்னு போறாங்க, போனாங்க அரபு நாட்டுல யமன் தேசத்துல இருந்து நிறைய அடிமைகள் வந்திருக்குது, அந்த அடிமைகளை பெருமானா சொல்லாலும் சஹாபாக்களுக்கு மத்தியில பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அன்பளிப்பா, உனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு சொல்லி. அப்ப ஃபாத்திமா ரதி அல்லாஹு கேட்கலான்னு போறாங்க, கூச்ச உணர்வு, ரசூலுடைய மகள் இல்லையா அவங்களுடைய குணம் போற ரசூலுடைய ஆயிஷா ஃபாத்திமா இருக்கணும் இருக்கணும்ல கூச்ச உணர்வு, கேட்காமலே திரும்ப வந்துடுறாங்க. வந்து அள்ளிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி கேட்கலான்னு போனேன் ஆனா எனக்கு வந்து ரொம்ப கூச்சமா இருந்துச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அலி ரதி அல்லாஹு அன்ஹு சந்தோஷப்படுறாங்க, தப்பு இல்லை, நீ உன்னுடைய கூச்சத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல வர்றாங்க, யார் வீட்டுக்கு, தன்னுடைய மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு வர்றாங்க. வரும்பொழுது ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹு ஏன்னா ரசூலுல்லா பாக்குறாங்க, ஏதோ ஒரு வேலையா ஃபாத்திமா வந்தாங்க, ஆனா நான் பிஸியா இருக்கிறத பார்த்தோன்னே கூச்சப்பட்டு மாதிரி இருந்துச்சு, திரும்பி போயிட்டான் ஒன்னும் சொல்லாம என்னன்னு கேட்கறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதி அல்லாஹு வீட்டுக்கு வராங்க. வந்து கேட்கறாங்க, மகளே எனக்கு வந்தியம்மா என்ன செய்தி ஏன் காரணம்னு கேட்ட உடனே ஃபாத்திமா ரொம்ப கூச்சப்படுறாங்க. அப்ப அலி ரதி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்ல ஒண்ணும் இல்ல, ஃபாத்திமாக்கு வந்து திருகு அரைச்சு கையெல்லாம் ரொம்ப காய்ச்சி போச்சு, அதனால நெஞ்சிலையும் வலி இருக்குதுங்கிறாங்க, அதனால அடிமை ஏதாவது ஒரு அடிமையை கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வேலைகளை வாங்கிறதுக்கு உதவியா இருக்கு, நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபாத்திமாவே ஒருபோதும் அந்த மாதிரி நினைச்சிடாத, ஒருபோதும் உன்னுடைய தந்தைக்கு வரக்கூடிய அன்பளிப்பு பொதுமக்களுக்கு தான் அது உரியதே தவிர என்னுடைய மகளுக்கு நான் கொடுக்கறது உரிமை கிடையாது, அதனால உன்னுடைய கை வேதனை உன்னுடைய நெஞ்சு வேதனை இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், நீ பகல் பூரா வேலை செஞ்சு இரவுல வந்து கடுமையான கஷ்டப்படுற அழி சொல்றாங்க, ஆனால் அந்த வேதனை எல்லாம் குறைக்கிறது நான் வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இரவிலே படுக்கும் பொழுது 33 முறை சுபஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஓதி உன்னுடைய உடம்புல தடவிட்டு படு, இன்ஷா அல்லாஹ் அந்த பகல்ல ஏற்படக்கூடிய எல்லா வேதனையும் அல்லாஹ் தஆலா உனக்கு லேசாகிடுவான் அப்படின்னு தன்னுடைய மகளுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணி போறாங்க. சில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்ட அதிகமா ஒன்றும் ஆசைப்படல, சீர்சீராட்டு கேட்கல, நகை கேட்கல, தன்னுடைய வேலை பழுவை குறைக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு அடிமையை தான் கேட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, திக்ர சொல்லி கொடுத்து இந்த திக்ர செய்ய, இரவில படுக்கும் பொழுது திக்ர செய்ய, அல்லாஹ் தஆலா உன் பிரச்சனை லேசாகும், வழி லேசாகும் சொல்லிட்டு போறாங்க. ஆனால் இன்னைக்கும் சகோதரர்களே, நான் படுக்கையில் படுப்பதற்கு முன்பாக சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறை, இன்னும் சில ஹதீஸ்களில் வேற ரிவாயத்துகளில் வந்தபடி அல்ஹம்து சூரா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் குல் ஹுவல்லாஹு குல் அஊது பிரபில் ஃபலக் குல் அஊது பிரபில் நாஸ் ஆயத்துல் குர்சி, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஓதி நம்ம கையில ஊதி உடம்புல தடவிட்டு படுங்க, இன்ஷா அல்லாஹ் அன்றைய இரவு அன்றைய பகலில் ஏற்படக்கூடிய எல்லா டயரையும் அல்லாஹ் ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் இரவு தூக்கத்துல உங்களுக்கு லேசாகிடுவான். இரவில படுக்கும் பொழுது இதெல்லாம் ஓதிட்டு படுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்மளோட பெரிய முசிபத்து என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே படுத்துக்கிட்டே பெட்ல படுத்துக்கிட்டே அப்படியே டிவி பாக்குறது, டிவியை பார்த்துட்டு அப்படியே அதுல ஆட்டோ ஆட்டோ ஆஃபா ஆட்டோ ஆஃப், அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஆட்டோ ஆஃப் வைக்கிறது, அந்த ஆட்டோ ஆஃப்ல வச்சுக்கிட்டு இல்லாத முசிபத்து பிடிச்ச இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்குறது, தூங்கினா மறுநாள் காலில் ஃபஜ்ர் தவிர அஜர் உயிரை போட்டு வாங்குறது, அஜர் ராத்திரில கனவுல பேய் பிசாசுலாம் வருது, அஜர் பேய் பிசாசியா வருது, என்னென்னமோ பயம் வருது, ஏன் வராது இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயேல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மலக்குமார்கள் வரும், பேய் பிசாசு தான் வரும். அப்ப இரவுல படுக்கும் பொழுது முறையா ஒது செஞ்சுட்டு இந்த சூராக்களை ஓதி உடம்புல தடவிட்டு முறையா படுக்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் கையை வச்சு அழகான துவா, அல்லாஹும்ம இன்னி ஃபவ்வல்த அம்ரி இலைக்க வஜ்ஜஹத் வஜ்ஹி இலைக்க வஸலம்த நஃப்ஸி இலைக்க, ரசூலுல்லாஹ் அழகான துவா, யா அல்லாஹ் நான் இதை படுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உயிரை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டேன், என்னுடைய முகத்தை உன்பக்கம் திருப்பி விட்டேன், ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த பி ரசூல் கல்லதி அரசல்த, நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் ஈமான் கொண்டேன், நீ அனுப்பிய ரசூலை ஈமான் கொண்டேன் அப்படிங்கிற துவா ஓதிட்டு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அந்த நிலையிலே நீங்கள் படுக்கும் பொழுது அந்த நிலையில உங்களை உயிர் பிரிந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிரை நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்புறான், எந்த கேள்வி இல்லாம அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளவு அழகான துவா நமக்கு சொல்லி தந்திருக்க, நிம்மதிக்கும் ராகத்துக்கும் வழி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்க, நாம அதை செய்யாம அங்க டிவியை பார்த்துக்கிட்டு கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு ஃபுட்பாலை பார்த்துக்கிட்டு இல்ல ஆபாசமான டான்ஸ் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில முடிச்சவனே எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் வரணும் எப்படி வருவாங்க, கனவுல பேய் பிசாசு தான் வரும், பயமுறுத்துற மாதிரி தான் வரும், அஜித் உயிரை போட்டு வாங்க, அஜித் இப்படி ஒரு கனவு கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம், இப்படி ஒரு கனவு கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா நீ நைட்ல டிவி பாக்குறன்னு அர்த்தம், இந்த மாதிரிலாம் பேய் பிசாசு கனவு கொண்டா ராத்திரி டிவி பார்த்துட்டு தூங்குறன்னு அர்த்தம். கயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இந்த மாதிரி அழகான சுன்னத்தான ஜிக்ர்களை கற்றுக் கொடுத்து அந்த முறைப்படி தூங்குமா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உன்னுடைய உடல் வேலையெல்லாம் லேசாக்கிடுவா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லி கொடுக்குறாங்க. கயர் இப்படி அவங்களுடைய ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் பொழுது உஹது போர்ல அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா கலந்துக்கிறாங்க. உஹது போர்ல ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா செஞ்ச பெரிய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உஹது போர்ல வந்து பல்லு ஷஹீதாச்சு சொல்லியிருக்கோம், ரத்த பகாயம் வச்சு சொல்லி, உடனே அன்னைக்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா வேகமா ஓடி போய் அவங்க எங்கே அந்த மருத்துவத்தை படிச்சாங்கன்னு தெரியல, ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு பின்னாடி சொல்றாங்க அந்த மருத்துவம் ஃபாத்திமாவுடைய மருத்துவம் மிக சிறந்த மருத்துவம்ன்றாங்க. இன்னைக்கும் கிராமங்கள்ல அந்த மருத்துவம் இருக்குது, என்னன்னு சொன்னா ரத்த காயம் பட்ட உடனே அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹுடைய கடவா பல் உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சு சொன்ன உடனே தன்னுடைய துணியினுடைய ஒரு பகுதியை கிழிச்சாங்க, கிழிச்சு அதை தீ வச்சாங்க, தீ வச்சு கொளுத்தி என்ன பண்ண கறியாக்குனாங்க, கறியாக்கி அதுல கொஞ்சம் சுண்ணாம்பை தடவை என்ன பண்ணாங்க, அந்த கரியையும் சுண்ணாம்பையும் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய காயத்துக்கு மட்டுமல்ல எந்தெந்த சஹாபாக்கள் போர்க்களத்துல சொல்ல வேண்டியதே இல்லை எவ்வளவு காயம் படுவாங்க ரத்த காயம், எல்லா காயத்துக்கும் அதை மருந்தாக தடவினாங்க. அந்த கரு அந்த துணியை எரிச்சு என்ன பண்ணாங்க, ஒரு சில ரிவாயத்துல வருது மரக்கட்டை எரிச்சாங்க அப்படின்னு சொல்லி, அவன் வந்து ஏதோ கறி மரக்கட்டையோ துணியோ ஏதோ ஒரு கறியை எரிச்சு அந்த கரியில என்ன பண்ணாங்க, சுண்ணாம்பை தடவி, அதாவது கறிங்கிறது வந்து கார்பன், இன்னைக்கு மருத்துவ ரீதியா பாக்குறதா இருந்தா கறிங்கிறது என்னது ஒரு கார்பன், சுண்ணாம்பும் அது ஒரு மருத்துவ ரீதியான ஒரு வேதிப்பொருள், அந்த ரெண்டையும் கலந்து அந்த காயத்துல தடவும் பொழுது பெருமானா சல்லாஞ்சாங்க ஃபாத்திமாவுடைய மருந்து பரவாயில்ல நல்ல வேலை செய்த அப்படிங்கிறாங்க. ஓது போர் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நிறைய சஹாபாக்கள் ரத்த காயம் பட்டா இதய மருந்தாக பயன்படுத்துறாங்க, இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்குது, நம்ம சிட்டியில தான் அந்த பழக்கம் எல்லாம் போச்சு. ரத்த காயப்பட்டவனே பேண்டேஜ் எது அந்த ஆயின்மெண்ட் இந்த ஆயின்மெண்ட் எடுத்துருமிச்சார. கிராமங்கள்ல இன்னைக்கு அந்த நாட்டுப்புற முறையில அந்த முறை இருக்குது. இது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க யார்ட்டையும் படிச்சதா எந்த மாதிரி ஆதாரம் இல்லை. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா முதல் முதல்ல அறிமுகப்படுத்தின ஒரு மருத்துவம் இது. ரத்த காயத்திற்கு கரியையும் சுண்ணாம்பையும் வச்சு தடவணும் அப்படின்னு சொல்லி இது ஓகது பொருள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் தடவுனாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு பாசம் எவ்வளவு அன்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மூணு நாளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். சஹாபாக்களும் ஒரே தேடுறாங்க, ரசூலுல்லாஹ் எங்க போனா தெரியல, மக்கால வச்சு எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கடுமையா வேதனைப்பட்டு தேடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை ரெண்டு நாளைக்கு பிறகு அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு வர்றாங்க. வரும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கோலத்தை பார்த்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. என்ன கோலம் அப்படின்னா, அப்படியே தலையெல்லாம் பரட்டையா இருக்குது. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையெல்லாம் பரட்டையா இருக்குது, அழுக்கடைஞ்ச ஆடை அப்படியே புழுதி எரிப்பே இருக்குது. இந்த நிலைமையை பார்த்துட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய கோலத்தை பார்த்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா பிந்தி மா யுபுக்கி, மகளே ஏன் அழுகுற, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அவ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய இந்த கோலத்தை பார்த்து அழுகுறேன். ஏனென்றால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் பெரிய பெரிய மாட மளிகைகளிலும் கூட கோபுரங்களையும் வசிப்பதா நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நீங்க அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், நீங்க இப்படி பரட்ட கோலத்துல பங்குற கோலத்துல அழுக்கடைஞ்ச கோலத்துல வர்றதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல, இதை நினைச்சு அழுகுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை ஆறுதல் படுத்திட்டு சொல்றாங்க, யா பிந்தி கத் அர்ஸலல்லாஹு அபாக்கி ஒரு காலம் வரும், நாலாவது பொம்பளை பிள்ளை ஜைனப் ரலியல்லாஹு தஆலா, அஞ்சாவது பொம்பளை பிள்ளை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா. ஜைனப் உம்மு குல்சூம் யாருங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அக்கா மாரு. ஃபாத்திமாக்கு அக்கா தானே, அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, தன்னுடைய அக்காமாருடைய பேர் ஞாபகார்த்தமா தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன பேர் வச்சாங்க? ஜைனப் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லியும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஹயர் இப்படி ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை சுமூகமா போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய நடைமுறை பாவனை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகளிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறத பார்த்தா ரசூலுல்லாஹ் நடந்த மாதிரியா இருக்கும், பேசும்போது சிரிக்கிறத பார்த்தா ரசூலுல்லாஹ் சிரிக்கிற மாதிரியா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேர் நாலஞ்சு புள்ள இருந்தா கூட அதுல ஏதாவது ஒரு புள்ள தான் அப்படியே அத்தா உரிச்சு வச்ச மாதிரி வரும். பாத்துறீங்களா, கேள்விப்பட்டது இல்லையா? அப்படியே அத்தா உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும், அவர் சிரிச்சா அவங்க அத்தா சிரிச்ச மாதிரி இருக்கும், நடந்தா அவங்க அத்தா நடந்த மாதிரி இருக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நடை உடை பாவனை எல்லாத்திலையும் ஒரே மாதிரி இருக்குது, யார் தான் இருப்பாங்க? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மார்க்க விஷயத்திலும் மார்க்க விஷயத்திலும் நல்ல தெளிவான அறிவு உள்ளவங்களாகவும் நல்ல தெளிவான சிந்தனை உள்ளவங்களா இருந்தாங்க. ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு கேக்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட. அப்ப ஃபாத்திமா சொல்றாங்க, குர்பானி கறி இது போட்டு வச்சிருக்கேன், உப்பு கண்டம் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உப்பு கண்டம் போட்ட குர்பானி கறியை எடுத்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. எதங்க சாப்பிட என்ன கொடுக்குறாங்க, உப்பு கண்டம். நமக்கு நீ உப்பு கண்டம் எதுக்காண்டி பயன்படுத்துங்க, உப்புக்கண்டம் எதுக்காண்டி பயன்படுத்துவோம், நல்லா சாப்பிடுறதுக்காண்டி. சாப்பாட்டை உள்ள இருக்கக்கூடிய ஒரு மருந்து ஊருகா உப்பு கண்டம். ஆனா அங்க உப்பு கண்டத்துலதான் சாப்பாடவே சாப்பிட்டாங்க, பசிக்கு உணவாவே இருந்தாலும் சாப்பிட்டாங்க, உப்பு கண்டத்துல சாப்பிட்டாங்க. உப்பு கண்டத்தை வச்ச உடனே அலிரதி எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க, அலிரதினால யோசிக்கிறாங்க, இல்லையா உப்பு கண்டம் சாப்பிடக்கூடாது, ரசூலா தடுத்துட்டாங்களே உப்பு கண்டம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப நீ ஃபாத்திமா ரதி எல்லாத்தையும் வச்சுறாங்க, அது ஆரம்ப காலத்துல பின்னாடி ரசூலா அனுமதி கொடுத்துட்டாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல குர்பானி கறியை சேமித்து வைப்பதை தடை செஞ்சாங்க. குர்பானி கொடுத்தீங்கன்னா ஒண்ணு அன்றைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பிடணும், மீதி எல்லாத்தையும் தர்மம் பண்ணணும். என்ன பண்ண கூடாது, சேமிச்சு வைக்கிறத ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதோ அல்லது உப்பு கண்டம் போட்டு வைக்கிறதோ கூடாது அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். பின்னாடி ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம எவ்வளவு ராத்தா போச்சு பாத்தீங்களா, பெர்மிஷன் கொடுக்கணும் என்ன ஆகிரணும், எவ்வளவு கரியா இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், அஜி பெருநாள் முடிஞ்சா பத்து நாள் வரல ஃப்ரிட்ஜ் பூரா கரியா தான் இருக்கும், பகரமா இல்லையா. ஒரு நாளைக்கு தலை, ஒரு நாளைக்கு குடல், ஒரு நாளைக்கு காலு, ஒரு நாளைக்கு கை, ஒரு நாளைக்கு தோல், தோல்லாம் சாப்பிடுறது இல்லையோ. சரி இப்படி கொஞ்சம் விட்டு அதே அதை அனுமதிக்கிறதா அதையும் சாப்பிட்டுருப்போம். பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து வெறும் கரியா தான் இருக்கு குர்பானி கொடுத்தா. ஏன்னா நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து குர்பானி குறைய சேமிச்சு வச்சுக்கலாம், உப்பு கண்டை போடலாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல ரசூலா தடை செஞ்சிருந்தாங்க, அதை வச்சு அதற்கு அவர் அலி ரலி அல்லாஹு சொல்றாங்க, இல்லையா ரசூலா தடை செஞ்சிருக்காங்களே குர்பானி குறைய சாப்பிடக்கூடாது, சேமிச்சு வச்ச குர்பானி கறி அப்படிங்கிறாங்க. அப்ப நீ ஃபாத்திமா ரலி அல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல நபிசுல்லாஹு பின்னாடி பெர்மிஷன் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலி அல்லாஹு சொன்னோட அலி ரலி அந்த கபூல் செஞ்சு அதை சாப்பிடுறாங்க. இப்படி அதே மாதிரி ஒரு முறை நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, அல் வுது நார் அல் வது மிம்மா மஸ்தத்தி நார் அப்படின்னு ஒரு அதி சொன்னிருந்து. என்னன்னு சொன்னா ஒரு சட்டம், நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, வது செஞ்சுட்டு ஏதாவது பொருள் சாப்பிடுறோம், சாப்பிட்டா வது முடியுமா, ஏதாவது பொருள் சாப்பிட்டா வது முடியுமா, முடியாது. ஆனா ஆரம்ப காலத்துல என்ன சொன்னது சொன்னா, இயற்கையான பொருட்களை சாப்பிட்டா வது முடியாது. உதாரணம் பழம், பச்சை காய்கறி, இந்த பேரிச்சம்பழம், இந்த மாதிரி மத்த மத்த பழங்கள், தண்ணி, சர்பத்து, இந்த மாதிரி இயற்கையான பொருள்களை குடிச்சா என்ன ஆகாதே, வது முடியாது. ஆனால் நெருப்பினால் சூடாக்கப்பட்டு விட்டால் அந்த பொருளை சாப்பிட்டா ஒது முடிஞ்சிடும். டீ குடிக்கிறோம், பாலை காய்ச்சி குடிச்சோம், அல்லது கறி சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், காய்கறி அவையா வச்ச காய்கறி சாப்பிட்டோம், சோறு சாப்பிட்டோம், இதெல்லாம் என்ன ஆயிடும், என்ன ஆயிடுங்க. இது ஆரம்ப காலத்துல இந்த சட்டம், இப்ப உள்ள சட்டம் இல்ல, ஆரம்ப காலத்துல இந்த சட்டம் என்னன்னு சொன்னா, அதாவது இயற்கையான பொருளை நெருப்பு படாம பொருளை சாப்பிட்டோம்னா ஒது முடியாது. நெருப்பு பட்ட பொருளை சாப்பிட்டா, அதாவது நெருப்பினால் சுட வைக்கப்பட்ட வேக வைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டா ஒது என்ன ஆயிடும், முறிஞ்சிடும் அப்படிங்கறது ஆரம்பத்துல உள்ள சட்டம். அதுக்கு பிறகு மாறிடுச்சு, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாறிட்டாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க அப்படின்னா சுடுதண்ணியால ஒழிச்சிடும், சுடுதண்ணியால ஒழிச்சிடும்ல, அது நெருப்பு பட்டது அதாலே உதவும் செய்யறோம் அப்படின்ட்டு அது மாத்திட்டாங்க ஹயர். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன பண்றாங்க, கறி சாப்பிடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கறி சமைச்சு வைக்கிறாங்க, அப்ப கறி சாப்பிடுறாங்க. கறி சாப்பிடும் பொழுது, கறி சாப்பிட்டோம்னா துளைக்கு நேரமாச்சு, ரசூலுல்லாஹி அப்படியே எழுச்சி போறாங்க. எழுச்சி போன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பண்றாங்க, ரசூலுல்லாஹி மேலாடைய பிடிச்சி இருக்கிறாங்க, அவங்களோட துணியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதான் ஏன்னு சொன்னா, யார சொல்லலாம், கறி சாப்பிட்டீங்க, கறி என்ன பொருள், அது நெருப்புப்பட்ட பொருள், நெருப்பட்ட பொருளை நீங்க வந்து சாப்பிட்டுட்டு ஒது செய்யாம போறீங்களே அப்படி ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நம்ம சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப நபிசல்லாஹு சொல்றாங்க, இல்லை ஃபாத்திமா, ஹலாலான எல்லா பொருளுமே பெரும்பாலும் நெருப்பட்டதா தான் இருக்கும், ஹலாலான எல்லா பொருளுமே பெரும்பாலும் நெருப்பப்பட்டதா தான் இருக்கும், அதனால தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லிட்டு போறாங்க. ஹயர் அந்த அடிப்படையில அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா விதத்திலும் மார்க் அறிவு பெற்றவா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஏழ்மை எளிமையிலும் கூட அவங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்த தயங்க மாட்டாங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்த தயங்க மாட்டாங்க, எப்ப தொழுவாங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவாங்க. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பசியினால வீட்டை வெளியே வந்திருக்கிறாங்க. அப்ப பார்த்தா கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ரோட்ல நிக்கிறாங்க, கொஞ்சம் தூரத்துல பார்த்தா உமர் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. நபிசுல்லாஹு கேக்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் வெளியே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹி எதனால நிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அஹ்ரஜனா மிம்மா அஹ்ரஜக யா ரசூலுல்லாஹ், யார ரசூலுல்லாஹ் உங்களை எது உங்களுடைய வீட்டை விட்டு வெளியாக்கியதோ அதுதான் எங்களையும் எங்களுடைய வீட்டை விட்டு வெளியாக்கியது. அதான் நீங்க பசியினால ஏதா சாப்பாடுகளை தான் பாப்போம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கீங்களா? அதே காரணத்தோட நாங்களும் நின்றோம், எங்களுக்கு பசினாலதான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூணு பேர் என்ன பண்றாங்க, சேர்ந்து அதுல ஜுபேர் ரதி அல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஜுபேர் ரதி அல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை புரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, உடனடியா பேரிச்சம்பழத்தினுடைய அவங்க வீட்டு மரத்து மேல ஏறி கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொலை அறுத்து ரசூலுல்லாஹி சாப்பிட வைக்கிறாங்க. அவசர அவசரமா தன்னுடைய மனைவி வீட்டை சொல்லி கொஞ்சம் ரொட்டி சுட்டு வைக்க வைக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரொட்டி எடுத்து அதுல கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை வச்சு ஜுபேர் ரதி அல்லாஹு அன்ஹு கொடுத்து என்னுடைய மகள் ஃபாத்திமாட்ட கொடுத்துருவாங்க, ஏன்னா ஃபாத்திமா மூணு நாளா பட்டினியா இருக்குது, மூணு நாளா பட்னியா இருக்கு சாப்பிடுறது வழியில, அது கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா கொடுத்து அனுப்புறாங்க. ஹேர் இப்படி ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில அலி ரதி அல்லாஹு அன்ஹா மூலமா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அழகான முறையில கையாண்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருமானா அலி ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா ஹயாத்தா இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையும் வரல. அது என்ன பிரச்சனை, அதை ரசூலுல்லாஹி எப்படி சால்வ் பண்ணாங்க, இன்ஷால்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடராக அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மார்க்கப்பற்று, அவர்களுடைய தக்வா மார்க்க அறிவு இவற்றை பற்றி எல்லாம் நேற்றைய தினம் சொன்னேன். ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து வைத்து அவருடைய வாழ்க்கையினுடைய பரக்கத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்து வந்து இரண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நேரத்திலே அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை ஒன்று குறுக்கிடுகின்றது. நேற்றைய தினம் சொன்னேன், அந்த பிரச்சனை என்னவென்றால் அலி ரதி அல்லாஹு அன்ஹோ ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையிலே அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூஜஹலுடைய மகளை இரண்டாவது திருமணமாக செய்வதற்கு பெண் கேட்டு வருகிறார்கள். அபூஜஹலுடைய வாரிசுதாரர்கள் அபூஜஹலுடைய மகளை இரண்டாவது திருமணம் செய்வதற்காக மறுமணம் செய்வதற்காக அலி ரதி அல்லாஹு அன்ஹாவிடத்தில் பெண் கேட்டு வருகிறார்கள். அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுதான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டாலும் கூட அவர்களுக்கு உள்ளத்திலே லேசான ஒரு ஆசை இருந்தது. அபூஜஹலுடைய மகளை நாம் திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று ஒரு லேசான ஒரு ஆசை இருந்தது. இதை அறிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலே பெரிய ஒரு சுழல் காற்றை வீசுகிறது. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கும் பொழுது கணவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணு சொன்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருந்தா மனைவியுடைய மனநில எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அலி ரதி அல்லாஹு அன்ஹு அபூஜஹலுடைய மகளை ரெண்டாவது கல்யாணமா பண்ண அவங்களுக்கு பெண் கேட்டு வந்த உடனே மாப்பிள்ளை கேட்டு வந்த உடனே அலி ரதி அல்லாஹு அன்ஹு சரி இல்லைன்னு பதில் சொல்லலை. ஆனா அவங்க உள்ளத்துல லேசான ஒரு ஆசை ஒன்று வந்துருச்சு, நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ண என்ன அபூஜஹலுடைய மகளை அப்படின்னு சொல்லி. அப்பதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதி அல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்கிறார்கள், இன்ன ஃபாத்திமா பிதாத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய உடலினுடைய ஒரு சதை துண்டு, ஃபாத்திமா என்னுடைய உடலினுடைய ஒரு சதை துண்டு, ஃபமன் அஹப்பஹா ஃபக்கத் அஹப்பனி வமன் அபகதஹா ஃபக்கத் அபகதனி, யார் பாசி ஃபாத்திமாவை திருப்திப்படுத்தினாரோ சந்தோஷப்படுத்தினாரோ அவர் என்னை சந்தோஷப்படுத்தியவர் ஆவார், யார் ஃபாத்திமாவை கோபப்படுத்தினாரோ வேதனைப்படுத்தினாரோ அவர் என்னை வேதனைப்படுத்தியவர் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன் யுரீத இப்னு அபி தாலிப், அபு தாலிபுடைய மகனே நீங்கள் ஃபாத்திமாவை திருமணம் அபூஜஹலுடைய மகளை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டால் நீங்கள் தாராளமாக ஃபாத்திமாவை தலாக்கு விட்டுட்டு நீங்கள் அபூஜஹலுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏனென்றால் இரண்டாவது திருமணம் செய்யறதுங்கிறது ஷரியத் ஒரு கணவனுக்கு வழங்கிய ஒரு உரிமை. சார் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல் மனைவியுடைய பெர்மிஷன் வேணும், எழுத்துப்பூர்வமான அத்தன்டிக்கான ஆதாரம் வேணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு கணவனுடைய உரிமை. ஆனால் முதல் மனைவி அவளுக்கு சரியத்து என்ன உரிமை வழங்கியிருக்கிறது என்றால் அப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தலாக்கு விட்டுருங்க என்று கேட்கறதுக்கு அவளுக்கு உரிமை உண்டு. முதல் மனைவிக்கு முதல் மனைவி பெர்மிஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த முதல் மனைவி என்ன கேட்கலாம், என்ன நீ விடுதலை செஞ்சிரு, என்ன தலாக்கு விட்டுரு, விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் யாராவது பண்ணிக்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் சார்பாக சொல்றாங்க, நீங்கள் அபுஜஹலுடைய மகளை இரண்டாவதாக திருமணம் செய்வதாக இருந்தால் என்னுடைய மகள் ஃபாத்திமாவை தலாக்கு விட்டுட்டு நீங்க அபுஜஹலுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கங்க சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க. ஏனென்றால் ஃபலா எம்பகை அன் தஜ்தமியா இபின்து ரசூலில்லாஹி வ பின்து அதுவுல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகளும் அல்லாஹ்வுடைய விரோதியின் மகளும் ஒரே வீட்டில் ஒன்று சேர்வது முறையாகாது. நபிஸ்லா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகளும் அல்லாஹ்வுடைய விரோதியுடைய மகளும் ஒரே வீட்டில் ஒன்று சேர்வது முறையாகாது. அதனால அப்படி உங்களுக்கு அபுஜஹலுடைய மகளை கல்யாணம் பண்ண ஆசை இருந்தா ஃபாத்திமா தலாக் விட்டு அபுஜஹல கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபாத்திமாவோட நிறுத்திக்கங்க. யார் ஃபாத்திமாவை வேதனைப்படுத்தினாரோ அவர் என்ன வேதனைப்படுத்தியவராவார் அப்படின்னு பெருமானா சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அதனால அலி ரலியல்லாஹு தஆலாவோ இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் மறுமணம் செய்யறதுக்கே ரெண்டாவது கல்யாணம் பண்ணது பல வாய்ப்புகள் வந்து கூட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவா வஃபாத் ஆகும் வரை அலி ரலியல்லாஹு என்ன பண்ணல, ரெண்டாவது கல்யாணமே பண்ணல. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவா வஃபாத் ஆன பிறகுதான் அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ண, யார் கல்யாணம் பண்ணாங்க யாருங்க, நே சொன்னேன் நேத்தா முந்தானே சொன்னேன் உமாமா ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு தஆலாவை ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னார். அப்போ அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஹயாத்தாக இருக்கும் வரை அலி ரலியல்லாஹு தஆலாவோ அந்த எண்ணத்தை எடுத்துட்டாங்க. ஹயர் இப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவருடைய வாழ்க்கை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவோட போயிட்டு இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாறுல வருது ரொம்ப எளிமையானவர்கள். எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய வீட்டை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப எளிமையா வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னுன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தர்பியத்துப்படுத்தினாங்க, ஃபாத்திமாவை எளிமையாவே இருக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத்துப்படுத்தினாங்க. நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னேன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா திருகையை அரைச்சி கையெல்லாம் கஷ்டப்பட்டு தண்ணி சுமந்து நெஞ்சி வலி வந்து அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஒரு அடிமையை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு அடிமையை வச்சுக்கிட்டு கொடுக்கல மாறாக மூன்று தஸ்பியாத்துகளை சொல்லிக் கொடுத்து இந்த தஸ்பியாத்துல இரவிலே ஓதும் பொழுது இரவிலே படுக்கும் பொழுது ஓதிட்டு உனக்கு பகல் முழுவதும் செஞ்ச வேலையினுடைய களைப்பு போயிடும். இப்படி தன்னுடைய மகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க ரொம்ப எளிமையாகவும் அதாவது உலக பற்றே இல்லாமல் உலக ஆசையே இல்லாமல் ஆடம்பரம் இல்லாத நிலையில் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகளை தர்பியத்துப்படுத்தினாங்க. அந்த அடிப்படையில் ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனைவிக்காக எங்கேயோ போய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவிக்கு ஆசையா ஒரு தங்க மாலை வாங்கிட்டு கொடுக்குறாங்க, ஒரு தங்க மாலையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தங்க மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு பொதுவாக என்ன பண்ணுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பன்ட காட்டுவாங்க இல்லையா, கணவன் ஒரு மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்தா பின்ன என்ன பண்ணுவாங்க ஆசையை தன்னுடைய அம்மா தர காட்டுவாங்க. அந்த மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார சொல்லலாம் எனக்கு அலி ரலியல்லாஹு வாங்கி தந்த நகை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கழுத்துல போட்டு இருந்த தங்க செயினை காட்டுறாங்க. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபாத்திமாவே என்ன மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹுடைய மகள் நரகத்தினுடைய நெருப்பை தன்னுடைய கழுத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்று பேசுவதற்கு நீ வாய்ப்பு கொடுக்கிறாயா அப்படிங்கிறாங்க. அதான் ரசூலுல்லாஹுடைய மகள் எவ்வளோ எளிமையா எவ்வளோ சாதகி வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சாதாரணமான வாழ்க்கையை மேற்கொள்ளணும் இருக்கும்பொழுது நீ ஒரு தங்கச்சேனை கழுத்தில் போட்டுன்னு சொன்னா ரசூலுல்லாஹுடைய மகள் நரகத்தினுடைய நெருப்பை தன்னுடைய கழுத்திலே அணிந்திருக்கிறார் என்று மக்கள் சொல்வதற்கு நீ வழிவகிக்கிறியே அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்லாலும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹுடைய இந்த அதிருப்தி கேள்விப்பட்ட உடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அந்த நகையை எடுத்து விற்று அதனை தர்மம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணிடுறாங்க. அப்ப தன்னுடைய மகள் ஃபாத்திமா தன்னுடைய கழுத்துல ஒரு தங்க நகை அணிவதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. ஏன், ரசூலுல்லாஹுடைய மகள் எளிமையா இருக்கணும், ரொம்ப சாதாரண வாழ்க்கை மேற்கொள்ளணும், மற்றவங்கள மாதிரி பகட்டு ஆடம்பரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பயணம் ஒரு நாள் போருக்கு போய் திரும்ப வர்றாங்க. பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஊருக்கு பிரயாணம் போனாலும் சரி கடைசியா பயணம் சொல்றது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் பயணம் சொல்லுவாங்க. அவ்வளவு பாசம், எல்லாத்திலையும் பயணம் சொல்லிட்டு கடைசியா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பயணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி திரும்பி வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை என்னன்னு சொன்னா நேர பள்ளிவாசலுக்கு போவாங்க, மஸ்ஜித் நபவிக்கு போவாங்க, ரெண்டு ரகா தொழுது துஆ செஞ்சுட்டு நேரம் அவங்க போற வீடு யாருடைய வீடு தான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீடு தான் போவாங்க. அங்க போய் சலாம் சொல்லிட்டு அவங்க உடல் எல்லாம் விசாரிச்சுட்டு பேர பிள்ளைங்களும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மனைவி வீட்டுக்கு போவாங்க. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட பிரயாணத்துக்கு போயிட்டு போருக்கு போயிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தந்தையை வரவேற்பதற்காக அத்தான் நீண்ட நாள் பயணம் போயிட்டு வராங்க அப்படின்னு அவங்களை சந்தோஷப்படுத்துக்காரு என்ன பண்றாங்கன்னு சொன்னா தங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு ஸ்கிரீனை தொங்க விட்டுறாங்க. தங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு அழகுக்காக ஒரு ஸ்கிரீனை திறந்து விட்டுறாங்க. தொங்க விட்டு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கும் அந்த பெருமானுடைய பேரப்பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றாங்க வளைய அதாவது வெள்ளி நாளான வளையல தக்கா மாட்டி விட்டுறாங்க. அதாவது நம்ம வீட்டுக்காரா விருந்தாளி வந்தால் புதால போட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டு பொம்பளை பிள்ளை இருந்தால் கழுத்துல நகையை போட்டு நம்ம விருந்தாளி வரும்போது பார்த்தா சந்தோஷம் பண்ண வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பண்ணாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்பதற்காக தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு திரையை தொங்க விட்டு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கும் வெள்ளி வளையல் வெள்ளி நாளில் வளையல கையில் மாட்டி விடுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வீட்டுக்கு வர்றாங்க, அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாங்க. ஸ்க்ரீனை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹி கடுமையான கோபப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் திரைச்சீலை என்பது பணக்காரர் வீட்டில் இருக்க வேண்டியது, இது ஒரு ஆடம்பரத்தில் சின்னம். இது ரசூல்லா ஸ்கிரீன் போடுறது வீட்டு வாசலுக்கோ ஜன்னலுக்கோ ஸ்கிரீன் போடுறது ஆடம்பரத்தின் சின்னமாக ரசூல்லா நினைச்சாங்க. இது ஒரு ஆடம்பரத்தின் சின்னம், அதனால இது ஆடம்பரம் இருக்க வீட்டில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வேறு அதாவது தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிற நேரத்தில் ரெண்டு பேர பிள்ளைங்களும் வர்றாங்க, ஹசன் ஹுசைன். அவங்க கையில் பார்க்குறாங்க வழக்கத்துக்கு மாறமா அவங்களுடைய கையில் வெள்ளி வளையல் கிடைக்குது. இதை பார்த்தோம் ரசூல்லா இஸ்லாத்துலாம் ஒன்றுமே பேசாமல் கோச்சின் அப்படி திரும்பி போயிடுறாங்க, வீட்டுக்குள்ளே போகல அப்படியே திரும்பி போயிடுறாங்க. இதை கேள்விப்படுத்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பண்ணுறாங்க, உடனே அந்த திரைச்சிலையை கிழிச்சி தூர எறிஞ்சிட்டு தன்னுடைய பிள்ளைகள்லேருந்து அவசர அவசரமாக அந்த வெள்ளி வளையல கழட்டிடுறாங்க. கழட்டின உடனே புது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க புது ட்ரெஸ் போட்டு அவுத்தா அழுவுமா இல்லையா, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் அழுகுறாங்க. அழுதுகிட்டே என்ன பண்ணா நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்களுக்கு தெரியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்ததுனாலதான் நம்முடைய அம்மா கழட்டினாங்கன்னு சொல்லி தாய் கழட்டியதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக யார்கிட்ட வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் அணைச்சி சொல்றாங்க, இவர்கள் தான் என்னுடைய அகல பைத், என்னுடைய வீட்டார்கள், என்னுடைய வீட்டு பிள்ளைகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அதாவது தன்னுடைய வீட்டார்கள் தன்னுடைய அகல பைத் எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட எளிமையோட சாதாரணமான வாழ்க்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த காலத்துல இப்ப நம்ம ரொம்ப எளிமையான வளையல் சின்ன பிளாஸ்டிக் பொருள் பயன்படுத்துறோம் இல்லையா, பிளாஸ்டிக் பாசி மாலை பிளாஸ்டிக் வளையல் இப்படி கொடுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல யானை தந்தத்தினாலான வளையல்களை செஞ்சு வைப்பாங்க. அது ரொம்ப மட்டமான பொருள், ஆனா இன்னைக்கு யானை தந்தை தான் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப வேலை அதிகம். என்னங்க சந்திரவேற்பன் எதுல ஃபேமஸ் ஆனாரு, யானை தந்தத்தெல்லாம் முதல்ல ஃபேமஸ் ஆனது, அப்புறம் தான் அந்த யானைலாம் செத்தவர்களுக்கு சந்திரவரதம் விட்ட ஆரம்பிச்சான். அப்போ அந்த மாதிரி யானை தந்தங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப விலை அதிகம். ஆனால் ரசூலுல்லாஹி காலத்தில் யானை தந்தத்தினால இந்த பாசிமணி, யானை தந்தத்தினால வளையல் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பொருள் மாதிரி அந்த காலத்தில். அப்போ ரசூலுல்லாஹி சலாத்துலாம் அந்த பிள்ளைங்க அழுததுனால எளிமையான அந்த பிளாஸ்டிக் வளையல் அந்த யானை தந்தத்தினாலான வளையல வாங்கிட்டு வந்து அதற்கு அசன் ரதி அல்லாஹு ஹுசைன் ரதி அல்லாஹு ரெண்டு பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு மாட்டி விடுறாங்க அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக. ஹைர் இப்படி ஃபாத்திமா ரதி அல்லாஹு அலைஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பியத்து படுத்ததுனால ஃபாத்திமா ரதி அல்லாஹு அலைஹா இறுதி வரை ரொம்ப சாதாரண வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் மேற்கொண்டாங்க. அதே மாதிரி ஃபாத்திமா ரதி அல்லாஹு அலைஹா இயற்கை குணம் என்ன அப்படின்னா ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப ஹயா, அதாவது பெண்களுக்கே உள்ள இயற்கையான குணம் என்ன அப்படின்னா வெட்கப்படுறது. வெட்கம் என்பது பெண்களுக்கே உள்ள ஒரு குணம், ஆண்களுக்கு சில சமயம் ஆண்கள் வெட்கப்படுவாங்க, ஆனால் ஆண்களுடைய வெட்கம் வேற பெண்களுடைய வெட்கம் வேற. ஏனென்றால் எந்த பெண்களிடத்தில் வெட்க உணர்வு ஹயாங்கிறது இல்லையோ சகோதரர்களே அவர்கள் முழுமையான பெண்களாகவே இருக்க முடியாது. ஏன்னா ஆண்களுக்கு எப்படி ஆண்மைங்கிறது ஆண்களுடைய ஒரு முக்கியமான அம்சமோ அதே மாதிரி பெண்களுக்கு வெட்கம் என்பது ஒரு முக்கியமான அம்சம். ஆம்பளைக்கு ஆண்மை இல்லாட்டா என்ன ஆகுங்க, பெரிய கோடீஸ்வரர் லட்சாதிபதி 4 பங்களா வச்சிருக்காரு 8 கார் வச்சிருக்காரு, ஆனால் ஆண்மை மட்டும் கொஞ்சம் கம்மிங்க என்ன ஆகும், அவருக்கு வாழ்க்கையில் யாரா மதிப்பாங்களா, அவரை யாரா மதிப்பாங்களா? அப்ப ஆண்மை ஆண்களுக்கு ஆண்மை என்பது எப்படி அவசியமோ அதே மாதிரி பெண்களுக்கு வெட்கம் என்பது அவசியம். எப்படி ஆண்மை இல்லாத மனிதரை ஆண்களை சமுதாயம் மதிக்காதோ அதே மாதிரி வெட்கம் இல்லாத பெண்களையும் சமுதாயத்தில் மரியாதை கிடையாது. அப்ப வெட்கம் என்பது ஹயா என்பது ஒரு பெண்களிடத்தில் முழுமையா இருக்க வேண்டும். அந்த விதத்தில் அன்னை ஆயிஷா அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வெட்கம் என்பது மிகுதியா இருந்ததுனால அவர்கள் முழுமையான பெண்மையாக திகழ்ந்தார்கள். அதே மாதிரி அலி ரதியல்லாஹு அன்ஹா ஆண்மையில சிறந்து விளங்கினதுனால அவங்க ஒரு முழுமையான ஆண்மகனாக திகழ்ந்தார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹா ஆண்மையில எல்லா முழுமையும் இருந்தது, பூரணம் இருந்தது. அதே மாதிரி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வெட்கத்திலே பூர்ணமாக இருந்தார்கள். அதனாலதான் இன்னைக்கு பெண்களுடைய ஜனாசாவாக இருந்தால் ஏன்னா வெட்கங்கிறது சகோதரர்களே பெண்களிடத்தை யாரும் ஊட்டி ஊட்டி வளர்க்கறது இல்லை. நீ வெட்கப்படணும் வெட்கப்படணும் பெண்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, அவங்க இயற்கையாகவே பெண்களுக்கு வெட்கம் வந்துடும், சின்ன வயசுலேயே வெட்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த சிறு வயதில் வரக்கூடிய வெட்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெட்கத்தை கெட வைத்து விட்டால் ஹயாவை எடுத்து விட்டால் பின்னாடி அவங்க பெரியவங்களான பிறகும் அந்த பெண்களிடத்தில் வெட்கங்கிறது இல்லாமல் போயிடும். உதாரணமாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைய ஒரு ஆன உடனே பொம்பளை பிள்ளைங்களுக்கு தன்னை அறியாமல் அவங்களுக்கு வெட்கம் வர ஆரம்பிச்சிடும். வெட்கங்கிறது ஹயாங்கிறது ஒரு 6 வயசு பிள்ளைக்கே வர ஆரம்பிச்சிடும். சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு நான் நம்ம நண்பர்த்தர் சொன்னார், என்னுடைய மகளுக்கு 8 வயசு தான் அசர்த்தாச்சு, ஆனால் அது அவங்க அம்மாட்ட வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால், அம்மா என்னை கடைக்கு அனுப்பாதீங்க, ஏன்னா போகிற வழியில் அங்கே ஆம்பளைங்களா நின்று பேசி நிற்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு இயற்கையாக வெட்கம் வருது, ஆம்பளைங்களா இந்த கடையில் பேசுனாங்கடா, எனக்கு அந்த கடையில் போய் சாமான் வாங்குறது கஷ்டமாக இருக்குது, அதனால் என்னை கடைக்கு அனுப்பாதுங்கன்னு சொல்லி ஒரு 8 வயசுல தான் தாயிட்டவன் சொல்லுது. அப்போ இந்த இயற்கை உணர்வு இருக்குது பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே குழந்தைகளத்தில் உருவாக்கிடுவான். ஆனால் நம்ம பெற்றோர்கள் சில பேர் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், அந்த 8, 6, 7 வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தைகளத்தினுடைய ஹயாவை எடுத்துறாங்க, வெட்கத்தை எடுத்துறாங்க. எப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பார்க்குறோம் 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பிள்ளைகளாம் அவங்க பெருநாள் வந்தாலும் சரி, பர்த்டேன்னு வந்தாலும் சரி, அல்ல மற்ற நல்ல விஷயம் வந்தாலும் சரி, நல்ல காரியம் நல்ல நாள் வந்தாலும் சரி, அவர்களுக்கு ஆடை எப்படி அணிவிக்கப்படுகிறது என்றால், சினிமாக்காரியை போன்ற ஆபாசமான ஆடையை 6 வயசு குழந்தைக்கு அணிவிக்கிறோம். 6 வயசு குழந்தைங்க இயற்கையாக வெட்க உணர்வு வரும், அந்த வெட்க உணர்வு வரக்கூடிய நேரத்தில் கூட அதுக்கு அழகான உடலை முழுமையாக மறைக்கக்கூடிய சுடிதாரு அல்லது முழுமையாக மறைக்கக்கூடிய மிடி என்ற முழுமையாக உடலை மறைக்கக்கூடிய ஆடையை தவிர்த்துட்டு நாம் என்ன பண்ணுறோம், ஆஃப் ஸ்கேட்டு அல்லது இந்த கையெல்லாம் தெரிகிற மாதிரி அல்லது நெஞ்சு போகுது தெரிகிற மாதிரி, என்னங்க சின்ன பிள்ளை தானே அதுல இதுக்கெல்லாமா பார்க்கணும், சின்ன பிள்ளை தானே சொல்லி சின்ன வயதுல 6 வயது, 7 வயது குழந்தையில அந்த குழந்தைக்கு ஹயா உணர வெக்க உணர்வை நம்ம எடுத்து விடுவோம் என்றால், சகோதரி அதுக்கப்புறம் 16 வயசு, 18 வயசு ஆகும்பொழுது நீங்க கோணியால புர்கா தச்சு போட்டா கூட அதுக்கு வெக்கம் இருக்கிறது இல்லை, கோணியால புர்கா தச்சு போட்டாலும் வெக்கம் வராது, ஏன் 6 வயசுல வெக்கத்தை எடுத்துட்டமே. அப்ப 6 வயசு, 7 வயசு என்பது பெண் குழந்தைகளுக்கு ஹயா உணர்வு வெட்க உணர்வு தூண்டக்கூடிய நேரம், அந்த நேரத்துல அந்த வெட்க உணர்வை நம்ம பாதுகாக்கணும். அந்த பிள்ளைகள் நம்ம சின்ன வயசுலயே 6 வயசுலயே தலையில துணி போட்டு நடமா, 6 வயசா இருக்கும்போது அது சுடிதார் போட்டு ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று வாங்கி கொடுத்து நீ தலையில துணி போட்டு போ, சுடிதார் போட்டுட்டு போ, அல்லது முழுமையா உடலை மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னு சொல்லி 6 வயது, 7 வயதாக இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு வெக்க உணர்வை தூண்டினால்தான் அவர்கள் பருவம் அடைஞ்ச பிறகு வெட்க உணர்வு இருக்கும். இல்ல 6 வயசுல நம்ம வெக்க உணர்வை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 20 வயசுல, 18 வயசுல நீங்க ஒரு பெரிய கோணித்தை துணியினால கோணி பையனால பெரிய புர்கா போட்டு முகத்தை மூடி உடலை மறைச்சாலும் அதுக்கு வெக்க உணர்வுங்கிறது இருக்கிறது இல்லை. இது உலகத்தில் நீங்க பார்த்துட்டு இருக்கிற அன்றாட நடைமுறை. அப்ப அதனால சகோதரர்களே, வெட்கம் என்பது ஒரு பெண்களுக்கு இயற்கையாகவே ஏற்படக்கூடிய குணம். அந்த குணம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹுத்தாலா அதிகமாக இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு பெண்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ஆண்கள் ஜனாசா இருந்தாலும் பெண்கள் ஜனாசா இருந்தாலும் சும்மா தூக்கிட்டு போகாம என்ன பண்ணுவாங்க, சந்துக்குள்ள வச்சுதான் தூக்கிட்டு போறோம், நம்ம ஒரு பழக்கம். ஆனா நீங்க சவுதியிலாம் பாத்தீங்கன்னா, அரபு நாட்டில் பாத்தீங்கன்னா, பெண்களுடைய ஜனாசாவை என்ன ஆண்களுடைய ஜனாசாவை என்ன பண்ணுவாங்கன்னா, கஃபன் போட்டு வைக்கிறாங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ரெச்சர் பிளேட் மாதிரி இருக்கும், சந்துக்கெலாம் கிடையாது அங்கே, ஸ்ட்ரெச்சர் பிளேட் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஜனாசா தூக்கி வச்சுருவாங்க, கஃபன் போட்ட ஜனாசாவை அதுக்கு மேலே அப்படியே ஒரு துணியை போட்டுட்டு போயிடுவாங்க. சந்துக்கு முறையில் அங்கே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா, மக்களை ஜனாசா தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாதிரி சுந்தோக்கு போட்டி பாக்ஸ் வச்சு அலுமினியத்திலே மரத்திலே பாக்ஸ் வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது, அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சர் இது மாதிரி இருக்கும், எனக்கு பிளேட் மாதிரி இருக்கும், அந்த பிளேட் மேலே ஜனாசா தூக்கி வைப்பாங்க, அப்படியே மேலே துணியை தூக்கி போட்டு பச்சை துணியை போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பெண் ஜனாசா இது ஆரம்ப காலத்தில் இதான் நடைமுறையில் இருந்துச்சு, ஆரம்ப காலத்தில் இதான் நடைமுறையில் இருந்துச்சு. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வசியத்துக்கு பிறகுதான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருக்கும் வசியத் பண்ணிடுறாங்க என்னன்னு சொன்னால், நான் மௌத்தானால் என்னுடைய ஜனாசாவை அப்படி தூக்கிட்டு போகக்கூடாது, என்னோட ஜனாசாவை வெறும் ஒரு பிளேட்ல வச்சு அப்படியே ஜனாசா தூக்கி வச்சு அதுக்கு மேல அப்படியே துணி துணியை போட்டு போட்டுட்டு போறாங்களே, அப்படி தூக்கிட்டு போகக்கூடாது, என்னுடைய ஜனாசாவை என்னுடைய அங்க அவயங்கள் மறைக்குமாறு முழுமையா மறைச்சுதான் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு வசியத்து பண்ணாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜி மக்காவுக்கு போனவங்க பார்க்கலாம், சவுதியிலையும் பார்க்கலாம், பெண் ஜனாசாவை இருந்தால் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த பிளேட்ல ஜனாசா படுக்க வச்சு அதுக்கு மேல என்ன பண்றாங்க, ஒரு இது மாதிரி வச்சிருவாங்க, ஒரு கூண்டு மாதிரி வச்சு அதுக்கு மேலதான் துணியை போட்டு போத்துவாங்க. ஆண் ஜனாசாக்க அப்படி பழக்க அந்த குண்டு வைக்கிறது இல்ல, சும்மா அப்படி துணியை போட்டு போச்சிருவாங்க, பாத்துருக்கலாம். அப்ப இன்னைக்கான நம்ம ஊர்ல பழக்கம் என்ன அப்படின்னா, ஆண் ஜனாசா வந்தாலும் பெண் ஜனாசா இருந்தாலும் சந்தூக்கம் வச்சு சந்தூக்கு மேல நம்ம என்ன பண்றோம், போட்டு போத்திடுறோம், அது ஆனா பெண்ணானே தெரியாது ஜனாசா. ஆனா கபிரஸ்தானுக்கு போன பிறகு என்ன பண்றோம், இன்னைக்கு கபிரஸ்தான் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி வானத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு துணியை பிடிக்கிறோம், பாக்கிறமா இல்லையா, கபிரஸ்தான பெண் ஜனாசா அடக்கம்னு பாத்திரீங்களா, ஒரு அந்த பச்சை ஜனாசாக்கு மேல இருக்கிற துணியை சந்தூக்கு மேல போடுற துணியை 4 பேர் சுத்தி பிடிச்சிப்பாங்க. அது பிடிக்கிறது எதுக்காண்டின்னு சொன்னா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வசியத்தான் என்னன்னு சொன்னா, என்னை கபரில் அடக்கம் செய்யும் பொழுது கூட அந்த கபரில் அடக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஜனாசாவுடைய கட்டெல்லாம் அவுத்துருவாங்க, ஜனாசாவை கட்டை அவுத்து முகத்திர துணியெல்லாம் கொஞ்சம் விலக்கி வைப்பாங்க. அந்த நேரத்தில் கூட என்னுடைய முகத்தை யாரும் பாத்திரக்கூடாது, ஆம்பளைங்க பாத்திரக்கூடாது, அதனால கபரில் வைக்கும் பொழுது கூட என்ன பண்ணணும், துணி பிடிக்கணும், அதான் என்னுடைய உடலை நான் மௌத்தாப்பின, நான் உயிரோடு இருக்க வரலாம், நான் அன்னிய ஆண்கள் பார்வையில படாம நான் பர்தாவோட இருப்பேன், பெண்ணதில் இருந்துப்பேன், ஆனால் மௌத்தா போன பிறகு கூட என்னை அன்னிய ஆண்கள் யாரும் என்னுடைய உடலை பார்த்தக்கூடாது, என்னுடைய முகத்தை பார்த்தக்கூடாது அப்படிங்கிறதுல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தாக போகும்பொழுது வசியத்து பண்ணிட்டே மௌத்தானாங்க. ஆனா இன்னைக்கு என்ன கூத்து நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்களில் அந்த பச்சை துணியை பிடிக்கிறாங்க, பச்சை துணியை பிடிச்சி விட்டு நாலு பேர் பிடிப்பான், பிடிச்சி விட்டு சுத்தி நிற்கிற 50 பேர் பண்ணுவாங்க, அந்த துணிக்குள்ள தலையை விட்டு பார்த்து இருப்பாங்க. அந்த துணி பிடிக்கிறது எதுக்குன்னு சொன்னா அந்நியார்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லி, அந்த கபருக்குள்ள இறங்குறவங்க மகரமானவங்க இறங்கணும், பெண் ஜனாசா வந்தா கபருக்குள்ள இறங்கும் பொழுது மகரமான ஆண்கள் தான் இறங்க எங்களை சொல்லியிருக்கிறேன். அப்படி மகரமான ஆண்கள் இறங்கி அவங்க அந்த கபருடைய அந்த ஜனாசாவுடைய கட்டா வைப்பாங்க, முகத்துல உள்ள துணியை கொஞ்சம் விலக்கி வைப்பாங்க, அதை வந்து நிக்கிற கபருக்கு மேல நிக்கிற ஆண்கள் பாத்திரப்படாதுங்கிறதுனாலதான் அந்த துணியை வச்சு என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, துணியை பிடிச்சிட்டு வானத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துணியை பிடிச்சி விட்டு அந்த துணிக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு உள்ள என்ன பண்றாங்க பாத்துட்டு இருக்காங்க. இது துணி பிடிக்கிற அர்த்தமே இல்லாம போயிடும். அப்ப அதனால இந்த முறையை முதன் முதலாக வசிய செஞ்சது யாருன்னா ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா தான். அதுக்கு முன்னாடி வரமா கிடையாது அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா. என்ன அவங்களுடைய கூச்ச சுபாவத்தினுடைய உச்சகட்டம், கூச்ச சுபாவத்தினுடைய உச்சகட்டம், அவ்வளவு வெட்க உணர்வு உள்ளவங்க, ஹயா உள்ளவங்க அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா என்ன சொல்லியிருக்கிறேன், கடுமையான பாசம் வச்சிருந்தாங்க. அன்னை ஃபாத்திமாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்துருக்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா வந்தாங்க அப்படின்னு சொன்னா, வந்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஃபாத்திமா பார்த்து எழுந்து நின்றுவாங்களாம். மகளை பார்த்துட்டு அத்தா என்ன பண்றாங்க, பாப்பா எழுந்துச்சு நின்று ஃபாத்திமா ரழியல்லாஹு கிட்ட வந்த உடனே அவங்களுடைய நெத்தியில முத்தமிட்டு தான் உட்கார்ந்துருக்கிற இடத்த விட்டு நவந்து தன்னுடைய இடத்துல தன்னுடைய மகளை உட்கார வைப்பாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பாசமா இருந்தாங்க பெருமான சலாத்தலாம். இப்படி அவங்க வாழ்க்கை போயிருக்கும் போது அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலாவுக்கு அவங்களுடைய கணவன் அலி ரழியல்லாஹு தஆலா மத்தியில கூட அடிக்கடி சில ஊழல்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை வராது யாராவது உண்டா? என்னங்க கல்யாணம் எவ்வளவு பேர் இருப்பீங்க, ஹசரத் எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் மனைவிக்கு எனக்கு ஒரு சின்ன தகராறு கூட வந்ததுல யாரா கை தூக்குங்க? யாருங்க? இன்ஷால்லா மௌத்தா போயிட்டா உங்களுக்கு கபூர் கட்டில அவளியா நீங்க? பெரிய தர வந்துருதப்போ எதுக்கான சொல்ற சோதரில், கணவன் மனைவிக்கு மத்தியில ஊழல் வராத வீடே இருக்க முடியாது. கணவன் மனைவி மத்தியில ஊழல் வந்தாதான் அது குடும்பம், இல்லண்டா இவரும் ஜடம் அதுவும் ஜடம் அர்த்தம், இதுவும் ஜடம் அதுவும் ஜடம், இதுவும் எதை பத்தி கவலைப்படாது அதுவும் எதை பத்தி கவலைப்படாது அர்த்தம். கணவன் மனைவிக்கத்துல ஊழல் வரணும், பிரச்சனை வரணும், சமாதானம் ஆகணும், அந்த ஊழலுக்கு பிறகு முகப்பத் அதிகரிக்கணும், அதுதான் வீடு, அதுதான் கணவன், அதுதான் மனைவிங்கிறது. அந்த மாதிரி அது இயற்கைங்கிறதுனால தான் அல்லாஹ் ரபுல் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய தக்வாதாரி, எவ்வளோ பேணுதலானவங்க, அதற்கு அலி ரழியல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய சஹாபி, அவங்களுக்கு மத்தியிலேயே ஊழல் வந்துருது அப்படின்னு சொன்னா அவன் நம்ம குடும்பம்லாம் எந்த மூலிக்கீங்க? அவன் நம்ம குடும்பத்திலே நம்ம கணவன் மனைவி மத்தியில கண்டிப்பா ஊழல் வரணும், தகராறு வரணும், புருஷ மனைவி ரெண்டு வார்த்தை திட்டணும், அந்த மாதிரி ஏற்று ரெண்டு வார்த்தை பேசணும், இதெல்லாம் நடக்கணும், அதான் குடும்பம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகணும். ஆனா இதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில தகராறு வரலாம் தப்பு இல்லை, கணவன் மனைவிக்கு மத்தியில தகராறு வரலாம், வாய் தகராறு வரலாம், சண்டை வரலாம், ஆனால் அந்த தகராறு பிள்ளைகளுக்கு எதிரில் நடக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய தகராறு பிள்ளைகளுக்கு எதிரில் நடந்தா, இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் மனோவியல் நிபுணர்கள் சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய தகராறு குழந்தைகள் பார்த்தால் அந்த குழந்தைகளுடைய பிற்கால எதிர்கால வாழ்க்கை பாதிக்குமா? அப்ப அதனால நம்ம சண்டை போடுறதா இருந்தா என்ன பண்ணலாம், குழந்தைகளா தூங்கினதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேல சண்டை போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு நேர் மாற்றமா நடக்குது, குழந்தைங்க இருக்கும்போது சண்டை போட்டு 10 மணிக்கு மேல சமாதானம் ஆயிடுவாங்க. சரி எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, அது கணவன் மனைவின்னு சொன்னா இந்த மாதிரி ஊழல் இருக்கணும், பிரச்சனை இருக்கணும், பிரச்சனைக்கு அப்புறம் சமாதானம் ஆயிரணும், அதுதான் கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது. அந்த மாதிரி அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்களும் அதற்கு அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களும் அடிக்கடி அவங்களுக்கு மத்தியில் ஊழல் வரும், அடிக்கடி அவங்க மத்தியில பிரச்சனை வரும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, அதை ஒரு பெரிய வேலையாக செய்வாங்க. ரசூலுல்லா ஒரு சின்ன பிரச்சனை தானே, உடனே போய் உட்கார்ந்து ரெண்டு பேரையும் கணவனையும் மனைவி உட்கார வச்சு, மகளையும் மருமகளையும் உட்கார வச்சு, இந்த மருமகனை உட்கார வச்சு நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் என்ன நீ என்ன செஞ்ச, நீ இப்படி பேசின, நீங்க என்ன சொன்னீங்க, என்ன தான் அலி நீங்க இப்படி சொல்லிருக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி விட்டு வருவாங்க. ஒரு நாள் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்கு ரசூலுல்லாஹி வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க, அளப்பரிய சந்தோஷத்தோட வர்றாங்க. வரும்போது உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யார சொல்லலாம், எப்போ வீட்டுக்குள்ள வரும்போது இவ்வளவு சந்தோஷமா வர மாட்டீங்களா, என்ன காரணம், என்ன அப்படி என்ன சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போதான் அலிக்கு ஃபாத்திமா மத்தியில் சமாதானம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்றாங்க, அவங்க மத்தியில் உள்ள பிரச்சனையை சமாதானம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் செஞ்சுக்கும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. என்னன்னு சொன்னா, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா கோச்சுக்கு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துடுறாங்க, அலி ரழியல்லாஹு கோச்சுக்கிட்டு நேர ரசூலுல்லாஹி வந்து சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி அலி ரழியல்லாஹு அன்ஹு கணவர் மேல ரசூலுல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஃபாத்திமா அலி ரழியல்லாஹு போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அலி எங்க ஓடி வந்துட்டாங்க, ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் வந்தாங்க கேள்விப்பட்ட உடனே அலி ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து கேக்குறாங்க, சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஃபாத்திமா, அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலும் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரில தன்னுடைய மகளை கண்டிக்கிறாங்க. ஃபாத்திமா எந்த ஆணாக இருந்தாலும் எந்த ஆம்பளையா இருந்தாலும் வாய் மூடி மௌனமா இருக்கும் எதிர்பார்க்காத நீ. ஆம்பளைங்களால வாய் மூடி மௌனமா இருக்க முடியாது. நீ ஒரு தப்பு செய்யாம கண்டிக்கத்தான் செய்வாங்க, சொல்லத்தான் செய்வாங்க, நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே ஷரியத் கோர்ட்ல வர பிரச்சனையை பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை இல்ல, தூண்டி விடுறது யாருனாக்கா அந்த பொண்ணுடைய அம்மா அத்தா இல்லைன்னா பையனுடைய அம்மா அத்தா. பெரும்பாலான சரீர கொண்டு வர பிரச்சனை இல்ல, பெரும்பாலான மாப்பிள்ளைமா இருக்காங்க பாருங்க ஆம்பளைங்க கணவன்மாரு, அவங்களுடைய வில்லி யாருங்கன்னா மாமியார் தான். இப்படியே சொல்றாங்க என் பொண்டாட்டி பிரச்சனையே இல்லைங்க, நல்ல பிள்ளைங்க அவங்க அம்மா தாங்க கெடுக்கிறா அவளை, அப்படி இப்படி தூண்டி விடுறா அவங்க அப்பா தாங்க கெடுக்கிறாரு உன் புருஷன் அப்படி கேளு இப்படி கேளு சொல்லி. அதே மாதிரி இங்க மாப்பிள்ளை விட்டாலும் என்னன்னா இவன் நல்ல மனுஷனா இருப்பான், மன கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது, சின்ன தகராறும் சமாதானம் விடுவாங்க. அந்த சின்ன தகராறு பெருசி ஊதி பெருசாகிறது யாருன்னு சொன்னா அவனை பெற்றோர்கள். அதனால சகோதரர்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சமாதானம் பண்ணிருக்காங்க பாருங்க. தன்னுடைய மருமகனுக்கு முன்னாடி தன்னுடைய மகளை கண்டிக்கிறாங்க, நீ ஆம்பளை வந்து அமைதியா இருக்கலாம் எதிர்பார்க்காத, எந்த கணவனா இருந்தாலும் மனைவி நல்லா சொல்லதான் செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே அலி ரதி இல்லாத உடனே தன்னுடைய மனைவி கையை பிடிச்சி சொல்றாங்க, ஃபாத்திமா இனிமே உன் மனசு வருத்தப்படுற மாதிரி நான் பேச மாட்டேன். அப்ப அலி ரதி இல்லாத அந்த நேரத்துல அலி ரசூலுல்லாஹி அந்த நேரத்துல அலி ரதி இல்லாத கண்டிச்சிருந்தா அலி ரதி மேல கோவம் வந்திருக்கும், யார் மேல, ஃபாத்திமா ரதி இல்லாத மேல. ஆனா ரசூலுல்லாஹி ஃபாத்திமா ரதி இல்லாத கண்டிச்ச உடனே அலி என்ன பண்ற உடனே ஃபாத்திமா கையை பிடிச்சிக்கிட்டு ஃபாத்திமா இனிமே நான் உன்னுடைய மனசு வருத்தப்படுற மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஹயர் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மருமகனுக்கும் மத்தியில சமாதானம் செஞ்சு வச்சு அவனுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. சொன்ன இந்த நிலைமையில அதை ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தாலாவுக்கு ஐந்து குழந்தைகள் பிறகு சொன்ன அந்த குழந்தைகளை பத்தி அஞ்சு குழந்தை பிறகுது. இந்த நேரத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத் நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாய். அப்ப சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தாலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல படக்கூடிய வேதனையை பார்த்துட்டு அதாவது அழுகுறாங்க, வா கரப அபத்தா என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தை இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே யாருல அந்த கஷ்டத்தை லேசாக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளிட்ட சொல்றாங்க, லா கரப பாத யௌமி ஹாதா யா பிந்தி, என்னுடைய மகளே உன்னுடைய தந்தைக்கு இனிமேல் கஷ்டங்கிறதே கிடையாது. அதாவது ரத்துல்லாட சக்கராத்து கஷ்டத்தை பார்த்துட்டு ஃபாத்திமா ரதி அல்லா தான் சொல்றாங்க என்னுடைய தந்தை இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அழும் பொழுது பெருமான சொல்றாங்க உன்னுடைய தந்தைக்கு இதுதான் கடைசி கஷ்டம், இனிமே என்ன கிடையாது கஷ்டங்கிறதே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவங்களுக்கு மறுமையில இன்ஷா உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க போறோம், சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து வழங்க போறோம். அதனால இந்த சக்கராத் தான் என்னுடைய கடைசி கஷ்டம், இனிமே உன் தந்தைக்கு கஷ்டமே கிடையாது சொல்லி தன்னுடைய மகள் தன்னுடைய கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறாங்கன்னு கேள்வி தெரிஞ்ச உடனே ரசூல் அந்த சக்கராத் நேரத்தில் என்ன பண்றாங்க, தன்னுடைய மகளுடைய வருத்தத்துக்கு ஆறுதல் சொல்றாங்க. தந்தை வருத்தப்படுறத பார்த்து ஃபாத்திமா வேதனைப்படுறாங்க, அந்த வேதனைக்கு ரசூல் என்ன பண்ண ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாத மகளே உன்னுடைய தந்தைக்கு இதுதான் கடைசி வருத்தம், இனிமே வருத்தங்கிறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை பக்கத்துல கூட்டு சக்கராத் நேரத்துல பக்கத்துல கூட்டு என்ன பண்றாங்க, எதை செய்தி சொல்றாங்க, சொன்ன உடனே ஃபாத்திமா ரதி அழ ஆரம்பிச்சிடறாங்க, காதல ஏதோ ரகசியம் சொல்றாங்க, சொன்னவன அழுதுட்டே அப்படியே வந்துடுறாங்க, துக்கம் தாள முடியாம அழுதுகிட்டே அப்படியே கண்ணை முடிஞ்சு வந்துடுறாங்க. மறுபடியும் தன்னுடைய மகளை கூப்பிடுறாங்க, ஃபாத்திமா கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு மறுபடியும் கிட்ட போன உடனே மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்றாங்க. இப்ப ஃபாத்திமா ரதி சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, முதல்ல சொல்றாங்க அப்ப அழுகுறாங்க அழுதுட்டே வந்துடுறாங்க, ரெண்டாவது போன சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டே வர்றாங்க. இதை பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமாட்ட கேட்கறாங்க, ஃபாத்திமாவே முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி ஏதோ சொன்னாங்க காதல் ரகசியம் சொன்னாங்க, அப்ப நீங்க சிரிச்சு அழுதுகிட்டே வந்தீங்க, ரெண்டாவது கூட்டம் ஏதோ சொன்னாங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டே வந்தீங்க, என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மகளே இது என்னுடைய இந்த நான் நோய் வாய்ப்பட்டிருக்கிறது குணமாகக்கூடிய நோய் அல்ல, இது என்னுடைய மரணுல் மௌத் அதாவது என் மரணத்தை வரவழைக்கக்கூடிய நோய் இது. அசல காய்ச்சல் காய்ச்சல் தான் இருந்தாங்க, நாலஞ்சு நாள் காய்ச்சல் தான் இருந்தாங்க. அப்ப இந்த காய்ச்சல் குணமாகக்கூடிய காய்ச்சல் அல்ல, என்னுடைய இறுதி காய்ச்சல் இது, நான் மௌத்தா போறேன் உங்களா விட்டு பிரிய போறேன்னு சொன்னாங்க, நான் என்னால துக்கம் தாள முடியல நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். நான் அழுத பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே திரும்ப கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே நான் மௌத்தா போன பிறகு என்னுடைய குடும்பத்தாரிலேயே என்னை வந்து அடையக்கூடிய முதல் ஆள் நீ தான் சொன்னாங்க, அது முதல்ல மௌத்தாவது நீ தான் சொன்னாங்க, நான் இதை கேட்டு சந்தோஷப்பட சிரிச்சேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரியே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வலிலே ரபீல் அவல் பன்னெண்டுல ரசூலுல்லாஹி வஃபாத் ஆறாங்க. நான் சொன்ன நினைக்கிறேன் ரபீலால் 12 ரசூலுல்லாஹி வஃபாத் ஆவறாங்க. ரபீலால் முடிஞ்சு அடுத்த ரமலானிலே 6 மாதங்கள் சரியா 6 மாசத்துல அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆயிறாங்க. கேர் இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆரம்பத்திலே என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த செய்தியை சொல்லிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகு அனஸ் ரழியல்லாஹு தஆலா பண்றாங்க, எல்லா சஹாபாக்களும் வேதனையில இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணிட்டு அனஸ் ரழியல்லாஹு தஆலா நேரா ரசூலுடைய வீட்டுக்கு வர்றாங்க. நரசுலாஜன் வஃபாத்தான உடனே ஆம்பளைங்கெல்லாம் கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு வராங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு வந்த உடனே அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு துக்கம் தாழ முடியாம அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு நெஞ்சு சட்டையை பிடிச்சு கேக்குறாங்க, அனசே உங்களுடைய நபியினுடைய முகத்திலே மண்ணையில் வீசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, உங்களுடைய நபியுடைய முகத்திலே நீங்க மண்ணையில் வீசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த துக்கம் தாழ முடியல. இதை கேட்ட உடனே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க, எல்லா சஹாபாக்களும் அழுகுறாங்க. அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. எந்த அளவுக்கு நான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு 6 மாசம் கழிச்சு அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனாங்க. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு 6 மாசம் கழிச்சு அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆறாங்க. இந்த 6 மாசத்துக்கு இடையில ஒரு நாள் கூட அவங்களுடைய முகத்திலே நான் சிரிப்பை பார்த்ததே கிடையாது. தன்னுடைய தந்தை வஃபாத்தான உடனே 6 மாசமும் துக்கமா தான் இருந்தாங்க, ஒரு நாள் முகத்துல புன்சிரிப்பையோ மகிழ்ச்சியோ பார்த்ததே கிடையாது அவங்க வஃபாத்தான வரையிலும் அப்படின்னு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஹயர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சின்ன சின்ன பொருட்கள், ஒரு போர் கேடயம், அதே மாதிரி கொஞ்சம் பேரிச்சம்பளம், அதே மாதிரி ஒரு சின்ன தோட்டம், இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விட்டு போன வாரிசு சொத்து. இந்த வாரிசு சொத்து யாருக்கு அப்படின்னு வரும்பொழுது அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்கள் ஞாபகார்த்தமா என்ன ஆசைப்படுறாங்க, தன்ட்ட இருக்கணும்னு சொல்லி ஃபாத்திமா ரழியல்லாஹு ஆசைப்படுற ஒரே மகள் இல்லையா, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன பொருள் தனக்கு வரணும் ஆசைப்படுறாங்க. அப்ப அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய சிறிய தகப்பன் இருந்ததுனால தனக்கு அந்த வாரிசுல பங்கு வேணும், ரசூலுல்லாஹுடைய விட்டு சென்ற பொருள் எனக்கு ஞாபகார்த்தமா வேணும் அவங்களும் ஆசைப்படுறாங்க. அப்ப அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா பொறுப்பை ஏற்ற உடனே இவங்களை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், நஹனுல் அம்பியாவு லா நூரஸ், நஹனுல் அம்பியாவு லா நூரஸ் மா தரக்னாஹு சதகத்துன். நாங்கள் நபிமார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான ஒரு புரட்சியை பாருங்க சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிற வரையிலும் தனக்குன்னு தன்னுடைய குடும்பத்துக்குன்னு எந்த ஒரு சின்ன பொருளை சேர்த்து வச்சது கிடையாது, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பேர் தர்மம் பண்ணாங்க. மௌத்தா போன பிறகு கூட தன்னுடைய பொருளிலிருந்து எந்த பொருளும் தன்னுடைய குடும்பத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸியத்தை பண்ணினாங்க. என்னென்று நாங்கள் நபிமார்கள் எல்லாம் நாங்கள் விட்டு சென்ற பொருள், நாங்கள் விட்டு சென்ற அந்த வாரிசு பொருள் இருக்குதே சொத்து, இதை யாருக்குமே சொந்தம் கிடையாது, யாருமே வாரிசு சொந்தம் கொண்டாட முடியாது, நாங்கள் எதை விட்டு சென்றோமோ அதை அல்லாஹ்வுடைய பேரில் தர்மம் பண்ணிடணும் அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன பொருட்களை உங்களுக்கு நான் அன்பளிப்பாகவோ அல்லது வாரிசு உரிமைங்கிற அடிப்படையிலோ உங்களுக்கு ஞாபகார்த்தத்துக்காக நான் கொடுக்க முடியாது, அதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைப்படி பைத்துல் மால்ல நான் சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதனால அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு மேல ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நாள் கோபமா இருக்கிறாங்க, அதாவது தன்னுடைய தந்தையின் பொருள் ஞாபகார்த்தமா தலை விடாம ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா பின்னால அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கரோட ராஜி ஆயிடுறாங்க. இப்படி அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு உடைய கடைசி நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி சரியா 6 மாசத்துக்கு பிறகு ரமலான் மாசத்திலே தன்னுடைய 29வது வயதிலே அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுக்கு வயசு 29, தன்னுடைய 29வது வயதிலே ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்கிறாங்க. அவங்களுடைய வசியத்துப்படியே அவங்களுடைய ஜனாசாவுக்கு மேலே அந்த இது வச்சு கூம்பு வச்சு அவங்களுடைய ஜனாசாவை கொண்டு போய் தார அகில் என்ற இடத்துல அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழ வைக்க அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மகள், அவங்க அதாவது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அண்ணன் பிள்ளை, இவங்க அக்கா பிள்ளைய பையன், ரெண்டு பேரும் மகரமானவங்க, அவங்க கணவனும் அவங்களும் கபருக்குள்ள இறக்கி அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்ததை போன்ற ஈமானுடைய உறுதியையும் தக்குவாவையும் எளிமையான வாழ்க்கையையும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அளப்பரிய முகபத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சகோதரிகள்.